శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదాకృతి జ్ఞానానందమయం దేవం నిర్మల స్ఫటికాకృతిం ఆధారం సర్వవిద్యానాం అయగ్రీవం ఉపాస్మహే రామానుజదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాం భుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాని తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య దయేక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే యత్పదాంభోరుహధ్యాన విధ్వస్తాశేషకల్మషః వస్తుతాముపయాతోహం యామునేయం నమామి తమ్. అధ్యాయం అథ నవమోధ్యాయః. శ్రీభగవానువాచ ఇదం తు తే గుహ్యతమం ఇదం తు తే గుహ్యతమం ఇదం తు తే గుహ్యతమం రక్ష్యామ్యన సూయవే రక్ష్యామ్యన సూయవే రక్ష్యామ్యన సూయవే జ్ఞానం విజ్ఞాన సహితం జ్ఞానం విజ్ఞాన సహితం జ్ఞానం విజ్ఞాన సహితం యజ్ఞాత్వా మోక్ష్యసే శుభాత్ యజ్ఞాత్వా మోక్ష్యసే శుభాత్ యజ్ఞాత్వా మోక్ష్యసే శుభాత్ రాజవిద్యా రాజగుహ్యం రాజవిద్యా రాజగుహ్యం రాజవిద్యా రాజగుహ్యం పవిత్రం ఇదముత్తమం పవిత్రం ఇదముత్తమం పవిత్రం ఇదముత్తమం ప్రత్యక్షావగమం ధన్యం ప్రత్యక్షావగమం ధన్యం ప్రత్యక్షావగమం ధన్యం సుఖం కర్తుమవ్యయం సుఖం కర్తుమవ్యయం అశ్రద్ధానా పురుషా అశ్రద్ధానా పురుషా అశ్రద్ధానా పురుషా సంధి ప్రజ పురుషాహ వరం సంధి ఆకరణ వేరే పురుషాన్ని ఇక్కడు ధర్మస్యాస్య పరంతప అప్రాప్య మాం నివర్తంతే అప్రాప్య మాం నివర్తంతే అప్రాప్య మాం నివర్తంతే మృత్యు సంసార వర్త్మని మృత్యు సంసార వర్త్మని మృత్యు సంసార వర్త్మని మయా తతమిదం సర్వం మయా తతమిదం సర్వం మయా తతమిదం సర్వం జగదవ్యక్తమూర్తినా జగదవ్యక్తమూర్తినా జగదవ్యక్తమూర్తినా మత్స్థాని సర్వభూతాని మత్స్థాని సర్వభూతాని మత్స్థాని సర్వభూతాని హం తేష్వవస్థితః న చ మత్స్థాని భూతాని పశ్య మే యోగమైశ్వరం భూతభృన్ భూతభృన్న చ భూతస్థో మహాత్మా భూత భావనః యథాకాశస్థితో నిత్యం వాయు సర్వత్ర గోమహాన్ వాయు సర్వత్ర గోమహాన్ వాయు సర్వత్ర గోమహాన్ తథా సర్వాణి భూతాని తథా సర్వాణి భూతాని తథా மத்ஸ்தானீத்யுபதாரய சர்வபூதானி கௌந்தேய ப்ரக்ருதிம் யாந்தி மாமிகாம். அல்பக்ஷயே புனஸ்தானி கல்பாதௌ விஸ்ருஜாம்யஹம். ப்ரக்ருதிம் ஸ்வாம் அவஷ்டப்ய ஜாமி புனஃ புனஃ பூத க்ராமமிமம் கிருத்ஸ்னம். அவஷம் ப்ரக்ருதேர் வஷாத் ந ச மாம் தானி கர்மாணி நிபத்நந்தி தனஞ்சய. உதாசீன பதாசீனம் அசக்தம் தேஷு கர்மசு மயாத்யக்ஷேண ப்ரக்ருதிஹி. சூயதே சசராசரம் ஹேதுநானேன கௌந்தேய ஜகத் விபரிவர்த்ததே. கீதார்த்த சங்கிரகத்துல 11 நோட்ஸ் எடுத்துக்கல, 11 கவர் பண்ண பாருங்க. 6th சாப்டர் வரைக்கும் பார்த்தோம் நினைக்கிறேன். யோகா 10 பார்த்துருக்கோம். 11th அண்ட் 12th முதல்ல பார்த்துடலாம். பேஜ் 3 ஆரம்பத்தில் பேஜ் 3 கீதா சங்கத்தினுடைய சம்மரி பார்த்துருக்கீங்களா? ஸ்வயாத்தாத்மியம் பிரகிருத்தியாசிய பிரகிருத்தியாசிய திரோதி ஷரணாகதி பக்தபேத பிரபுத்தசிய ஸ்ரேஷ்டியம் சப்தம உச்சியதே. முதல்ல இருக்கு பாருங்க, 3rd பேஜ் தட் பேஜில் கீதார்த்த சங்கிரகம்ன்றது யாமுனாச்சாரியர் பண்ணது. மொத்த கீதைக்கும் அவர் 32 ஸ்லோகத்தில் அந்த சாரத்தை வெளிப்படுத்துகிறார். இதில் 3rd பேஜ் திரும்ப அதில் மொத்த சம்மரி முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் ஒரு ஒரு ஸ்லோகத்தில் ஒரு அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை சொல்லுவார். அதில் 10th வரைக்கும் பார்த்தோம். பாரம்யம் ஷஷ்ட உச்சியத்தைன்னு முடிஞ்சது. யோகாபியாச விதிஹி யோகி சதுர்தா யோக சாதனம் யோக சித்திஹி ஸ்வயோகஸ்தியன்னு எல்லாத்தையும் 6th அத்தியாயத்தில் சொல்லியிருந்தார். 7th நம்ம பார்த்துட்டோம். 7-8 கூட பார்த்துட்டோம். 9th பார்க்கணும். நம்ம 3 ஸ்லோகத்தை முடிச்சிடலாம். 7th என்ன சொல்லிருக்காருன்னா, ஸ்வயாத்தாத்மியம். ஸ்வயாத்தாத்மியம்னா யதாத்ம, யதாத்ம யதானாலே உள்ள அப்படின்னு அர்த்தம், இருக்கிறத மீறாம. யதாசக்தி யதேஷ்டம் சொல்றோம். யதேஷ்டமா இருக்கு. யதேஷ்டம்னா தமிழ்ல யதேஷ்டம். யதேஷ்டம்னு அர்த்தம் யதா இஷ்டம்னு அர்த்தம். எப்படி விருப்பப்பட்டோமோ அதே மாதிரின்னு அர்த்தம். ஸோ உள்ளது உள்ள அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அப்ப யதாசக்தி பண்ணுங்கோ அப்படின்னா உங்க சக்திக்கு என்ன முடியுமோ அதை பண்ணுங்கன்னு தாத்பரியமா இருக்கு. யதா அது மாதிரி யதா யதாத்ம யதா ஆத்ம யாத்தாத்மிய யாத்தாத்மன்றதப்போ எக்ஸாக்ட் அந்த ட்ரூ நாலெட்ஜுக்கு அது வருது. அப்ப ஸ்வ யாத்தாத்மம் சொல்லிச்சு, தன்னை பற்றிய உண்மையான அறிவு ஞானம். பிரகிருத்தியா அஸ்ய திரோதிஹி. இப்ப பெருமாள் நம்ம என்ன சாஸ்திரம் சொல்றதுன்னா, பிரம்மமானது எப்பயும் ஸ்வயம் பிரகாசமா எப்பயும் எஃபல்ஜென்டா இருந்துட்டே இருக்கு. சூரியன் எடுத்துப்போம் நம்ம, சில கண்ட்ரீஸ்ல போனா வச்சுக்கோங்க, 20 நைட்டே இல்லைன்றான், லேண்ட் ஆஃப் மிட் நைட் அப்படின்னு சொல்றான். 24 hours நார்வேவா? நார்வே நினைக்கிறேன். இல்ல, சில ஊர்ல சன் வரதே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு கிராமம் இருக்கான் எங்கேயோ பின்லாண்ட்லயே எங்கேயோ ஒரு இடத்துல, ஒரு 2 மலைக்குள்ள மாட்டிட்டு இருக்கு. அதனால அங்க சன்லைட் வேவே விழாதான் அந்த இடத்துல. இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்ப லேண்ட் ஆஃப் மிட் நைட் வச்சுக்கோங்க, எப்ப பாரு சன் இருந்துட்டே இருக்கு. அப்ப அந்த மாதிரி பெருமாளுக்கும் அப்படிப்பட்ட சொரூபம், எப்பயும் தேஜோமயமான சொரூபம். ஆனா நமக்கு தெரியலையே. அப்பனா நம்ம கண்ணுக்கு விஷுவலா வெளிச்சம் எல்லாமே தெரியுது இல்லையா? அப்படி இருந்தும் தெரியலையே. ஏன்னா அப்ப ஏதோ மறைக்கிறது. எது மறைக்கிறது? பிரகிருத்தியா அஸ்ய நிரோதிஹி. பிரகிருத்தியானா இந்த பிரகிருத்தின்னு சொல்றவங்களும் இந்த உலகம் பிரபஞ்சத்தினால அஸ்ய அந்த சொரூபத்தினுடைய திரோதிகின திரோதானம் மறைப்பு. அப்ப எப்படி அது போகும் அப்படின்னு கேட்டா, சரணாகதி. சரணாகதினா அவன் சரணாகதி அடைஞ்சா கர்மாதான் பேசிக்கலி. நம்ம கர்மாதான் அது மறைக்கிறது. கர்மா போறதுக்கு கர்மாதான் பிரதிபந்தகம். ஏன் பக்தி ஏற்படாம இருக்குன்னா நம்மளோட கர்மானால. அப்ப அந்த கர்மா போனாதான் பக்தி ஏற்படும். அப்ப அந்த பிரதிபந்தகம் எப்படி போகணும்னா அவங்கள்ட்ட சரணாகதி பண்றது பண்ணா அதுல அடுத்த பக்த பேதக, பக்தர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பேதங்கள். பிரபுத்தசிய ஸ்ரேஷ்டம்னு போட்டுட்டார். பக்தனா இருந்தா கூட பிரபுத்தனா இருக்கணும். ஞானி ஞானி தூ ஆத்மைவ மதம்னு சொன்னார். அது மாதிரி பிரபுத்தா பிரபுத்தான்னு சொன்னாலே ஞானி அர்த்தம். புத்தா புத்தானாலே ஞானின்னு அர்த்தம். கௌதம புத்தான்னு அவருக்கு சொல்றாங்க ஒழிய, புத்தான்றது ஆக்சுவலா அப்ஜெக்டிவ். அது வந்து ஒரு கிவன் நேம், ப்ராப்பர் நேம் கிடையாது. புத்தா புத்தா அப்படின்னா ஒரு என்லைட்டன் சொல்லணும்னு சொல்றோம். அப்ப யார் வேணா புத்தன்னு சொல்லலாம். அதுல பிரபுத்த பிரகர்ஷியா இன்னும் ஞானியா இருக்கான். ஸ்ரேஷ்டியம் அப்படின்னா அவனுடைய மேன்மை. இவைகள்லாம் சப்தமே உச்சதே, சப்தம் அதிகாரத்தில் சொல்லப்படுகின்றது. அடுத்து ஐஸ்வர்ய அக்ஷர யாத்தாத்மிய பகவத் சரணார்த்தினாம் வேதோ வேத்யோபாதேய பாவானாம் அஷ்டமே பேத உச்சியதே. ஐஸ்வர்யார்த்தி பார்த்தோம். அக்ஷர யாத்தாத்மியம் சொன்னா அந்த இண்டிவிஜுவல் செல்ஃப் கைவல்ய பராள்னு அர்த்தம். பகவத் சரணார்த்தினம் சொன்னா பக்தால் பகவான் அடையறதுக்கு பிரயாசப்படுறதா. மூணு பேரை பார்த்தோம் எட்டாவது அத்தியாயத்துல. மூணு விதமா சதுர்விதா நாம் பஜந்தேன்னு சொன்னார். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் வந்து ஐஸ்வர்யார்த்திலே வந்துடுறா. இழந்ததை திருப்பி பெறறதுக்கு ஒருத்தன் உபாசனம் பண்றான், இது வரைக்கும் இல்லாததை பெறறதுக்கு ஒருத்தன் உபாசனம் பண்றான். ஆக மொத்தம் ரெண்டு பேரும் எதையோ அடையறதுக்கு விரும்பிதான் உபாசனம் பண்றான். அதனால அவ ரெண்டு பேருக்குமே ஐஸ்வர்யார்த்தி. அடுத்து இருக்கக்கூடியவன் யாத்தாத்மிய அக்ஷர யாத்தாத்மிய. அக்ஷரம்ன்ற சப்தத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. சம்ஸ்கிருதத்துல வந்து என்ன கேட்டீங்கன்னா, சம்ஸ்கிருத எழுத்துக்கே அக்ஷரம் தான் பெயர். எதெல்லாம் அழியாது? க்ஷரம்னு சொன்னா பெரிஷபிள், அக்ஷரம்னு சொன்னா இம்பெரிஷபிள். பெரிஷபிளா எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அக்ஷரம் தான். அப்படி இருக்கு. அக்ஷரம்ன்றது நிறைய அர்த்தத்தை உடையதா இருந்தாலும் இந்த கான்டெக்ட்ல அக்ஷரம்ன்றது அந்த ஜீவாத்ம ஸ்வரூபம். அந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்தை சொல்றது. அதனுடைய யாத்தாத்மியனா அதை அடையறதுக்கு முயற்சிக்கிறவா. மூன்றாவது ஞானிகள் பகவத் சரணார்த்தினாம், பகவானோட திருவடி அடையறவா. இவாளுக்கு வேத்யோபாதேய, இவா என்ன அறிஞ்சுக்க வேணும், வேத்ய உபாதேய பாவானாம் என்ன இவாளாம் தெரிஞ்சுக்கணும், எப்படி இவாளாம் உபாசனை பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து அவளுக்குள்ள இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் இதெல்லாம் வந்து எட்டாவது அத்தியாயத்துல பேதகா உச்சியத்தை. அதுக்குள்ள இருக்கக்கூடிய பேதம், அவாந்தர பேதம். மூணு பேருமே பிரம்மத்தை தான் உபாசிக்கணும்னு பார்த்தோம். மூணு பேரும் பிரம்மத்தை உபாசிக்கணும்னு சொன்னா கூட பிரம்மத்தை எப்படி உபாசனை பண்றதுன்றதுல அவளுக்குள்ள வித்தியாசம். ஐஸ்வர்யார்த்தியா இருந்தா எல்லாத்துக்கும் எஜமான இந்த பிரம்மம் தான். அப்ப இப்ப எல்லாத்துக்கும் எஜமான உபாசிச்சா நமக்கும் அந்த எஜமானக்கூடிய தன்மை கிடைக்கும்ன்ற அந்த இதுல அவன் பண்றான். கைவல்யார்த்தியா இருந்தா இந்த ஆத்மஸ்வரூபம் அந்த ஆத்மஸ்வரூபம் எல்லாம் ஒண்ணுன்ற ரீதியில அவனுக்கு போறது. பக்தனா இருந்தான்னா எனக்குள்ள வியாபிச்சு இருக்கக்கூடிய சக்தி இந்த பிரம்மம் தான். இந்த பிரம்மம் தான் அந்தர்யாமியா இருந்து அப்படி அவனுக்கு அந்த சேஷத்துவ ஞானமா இருந்து உபாசனை பண்றதுனால பிரம்மத்தை அப்படி உபாசிக்கிறான். ஆக மொத்தம் அவளுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் சொல்றது இந்த எட்டாவது அத்தியாயம். ஒன்பதாவது அத்தியாயம் கிட்ட 11வது ஸ்லோகம், ஸ்வமாஹாத்மியம் மனுஷ்யத்வே பரத்வம் ச மகாத்மனாம் விசேஷோ நவமே யோகோ பக்தி ரூபா பிரகீர்த்திதா. நவமே பக்தி ரூபா பிரகீர்த்திதா, யோகா பக்தி ரூபா பிரகீர்த்திதா. நவமே, நவமேன்னா ஒன்பதாவதில் நைன்த் அத்தியாயத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, பக்தி ரூபமா இருக்கக்கூடிய யோகம் இருக்கு இல்லையா, அது விஸ்தரிக்கப்படுகின்றது அப்படின்னு அர்த்தமா இருக்கு. அது இன்சிடென்ட்லி சிவ மகாத்மியம் என்ன பார்க்க போறோம், பாஷிகார சொல்ல போற இன்ட்ரக்ஷன் திருப்பி பார்க்க போறோம். ஒரு காரியத்தை பண்ணணும்னு சொன்னா அந்த காரியத்தை ஏன் பண்ணணும்னு தெரியணும் முதல்ல. அந்த காரியத்தினால அடையப்பட வேண்டிய பயன் என்ன, எப்படி அடையிறது, இதான் தெரிஞ்சுக்கணும். நம்ம அதை தெரிஞ்சுக்காம நம்ம பண்ண போறது இல்லை. சும்மா பக்தியை பண்ண பக்தியை பண்ணுனா யாரிடத்துல பக்தியை பண்ணணுமோ அவளை பத்தி மேன்மை தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா பக்தி வரப்போறது. அப்ப யாரோ ஒருத்தர் சொல்லணும், நமக்கு சொல்ல தெரிய போறது இல்லை. அதனால ஸ்வ மகாத்மியம், மனுஷத்வே பரத்வம். மனுஷத்தே பரத்தம் சொன்னா நம்மள மாதிரி மனுஷால் உடல வந்து அவதரிச்சாலும் அவனுடைய மேன்மை இருக்கு. மகாத்மனாம் விசேஷகா, இருக்கக்கூடிய விசேஷன்னு சொன்னா ஒரு எக்ஸலன்ஸ், ஒரு சிறப்பு. பக்தாளுக்குள்ள இருக்கக்கூடிய சிறப்பு என்ன, இதெல்லாம் வந்து ஒன்பதாவதுல சொல்றாருன்னு இந்த பதிமூணாவது பத்தியத்தில் அமைச்சிருக்கார். இப்ப பேஜ் 293 வாங்கோ, நவமோத்தியாய. இந்த ஒரு ஒரு அத்தியாயத்துக்கும் பேர் போட்டிருக்காது இல்லை, பட் நான் அந்த புத்தகத்தை தேடி பார்த்தேன். நம்ம இதில் அது போடுறதில்லை போல, வழக்கம் இல்லை போல. உத்தமர் சுவாமி புத்தகமே வழக்கம் எடுத்து பார்த்தா கூட அதில் எதுலேயும் இந்த மாதிரி இது வந்து இந்த அத்திய நவமோத்தியாய சமாப்தகன்னு போடாலே ஒழிய, இது மாதிரி இது வந்து அக்ஷர வித்யா, இது ராஜ வித்யா, அதெல்லாம் அவள் அதில் மென்ஷன் இல்லை, போடுறதில்லை பார்த்தேன். ஆனால் இந்த கீதா ரஸ் போட புத்தகத்திலாம் அதை போட்டிருக்க, சாண்டிங்ல விஷயம்லாம் சொல்கிற வழக்கம் இருக்கு. சரி, இதில் தேடி பார்த்தா என்ன சொல்கிறான்னு பார்க்கலான்னு பார்த்தா, ரெண்டு மூணு புத்தகத்தை பார்த்த வரைக்கும் அந்த அந்த அத்தியாயத்துக்கு என்ன அத்தியாயம், நவமஹ அத்தியாய இல்லை நவமோத்தியாய சமாப்தஹ அப்படிதான் அப்படின்னு மேலே போய்ட்டு. இருந்தாலும் இதுக்கு ராஜவித்யா ராஜகுக்ய யோகான்னு பேர். இந்த இந்த அத்தியாயத்துக்கு ராஜவித்யா ராஜகுக்ய யோகோ நாம நவமோத்தியாய. உபாசக பேத பேத நிபந்தன அபிஷே நிபந்தனா விசேஷாக பிரதிபாதிதாக, உபாசக பேத நிபந்தனா விசேஷாக பிரதிபாதிதாக. எங்க எட்டாவது அத்தியாயத்துல உபாசக பேத நிபந்தன, அவால பைண்ட் பண்ணக்கூடிய வித்தியாசங்கள் இருக்கணும், அதெல்லாம் பிரதிபாதித்தம்னா சொல்லப்பட்டது. இதானிம் உபாசியஸ்ய, இதானிம் உபாசியஸ்ய, உபாசகன் வேற, உபாசியம் வேற, உபாசனா வேற. அப்பதான் பக்தியே வரும். உபாசகன் வேற, உபாசனா வேற, உபாசியம் வேற. இந்த டிஃபரன்ஸ் நம்ம ஒத்துக்கிறோம், அத்வைதத்தில் ஒத்துக்கிறது இல்லை. அதனால்தான் அவளுக்கு பக்தியானது மீன்ஸ் கிடையாது, உபாயம் கிடையாது. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் உண்மையில் இருக்கிறது பிரம்மம் மாத்திரம்தான். அந்த பிரம்மமே ஏதோ ஒரு கண்டிஷனால் ஆத்மா மட்டும் பாசிக்கிறது. அப்போ பிரம்மத்தை காட்டிலும் ஆத்மா வேற இல்லை அவளை பொறுத்த வரைக்கும் உண்மையா, அப்படி வேறையா இல்லை, அதப்போ எப்படி பக்தி பண்ண முடியும்? பக்தின்னு சொன்னாலே அதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் பண்ணும், டியூவாலிட்டி பண்ணும். டியூவாலிட்டி இல்லாமல் பக்தி பண்ண, தானே தனத்தில் பக்தி பண்ணி பண்ண முடியாது. அதனால்தான் அவன் என்ன பண்ணுறா, ஞானான் மோட்சம்னு சொல்லிட்டு அந்த ஞானம், எந்த ஞானம், நானும் பிரம்மமும் ஒன்று அப்படின்ற ஞானத்தை அவள் மோட்சத்துக்கு காரணம் ஒத்துந்துக்காலிய. பக்தி வந்து அவளுக்கு ஆத்மசுத்தி தான் கொடுக்கும், அவ்வளோதான். அந்த ஞானம் தோன்றதுக்கு பக்தி காரணமாக இருக்கலாம், ஆனால் சாட்சாத் பக்தின்றது மோட்சத்துக்கு காரணம் இல்லைன்னு அவளோட நிர்வாகம். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் பிரம்மம் வேற, ஜீவாத்மா வேற, இந்த மீன்ஸும் வேற தான். பிரம்மம் தான் கொடுக்க போகுதுன்னு சொன்னால் கூட உபாசனைன்றது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தர்மபூத்த ஞானத்தை கொண்டு பண்ண வேண்டிய விஷயம். அதனால் ஞானத்தை வந்து ஜீவாத்மாவுக்கு சுபாவமாக ஊத்துன்ட்ருக்கோம். ஜீவஸ்வரூபம் இருக்கு இல்லையா, அதுதான் உபாசகன். பிரம்மஸ்வரூபம் பிரம்மம் வேற, அதுதான் உபாசியம். உபாசியம்னா எது உபாசிக்கப்பட வேண்டியது. இப்போ இதுவரைக்கும் உபாசகால பற்றி சொன்னார், ஓரளவுக்கு உபாசனை பற்றி சொன்னார். இப்போ உபாசியஸ்ய பரமபுருஷஸ்ய, உபாசிக்கப்பட வேண்டியனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய மகாத்மியம். ஏன்னா மகாத்மியம் தெரியாட்டி, அதாவது சின்ன வயசுல நம்ம புராணங்கள்லாம் கதைகள்லாம் ஒரு பத்தி வச்சு சொல்லி கொடுத்துருந்தா, இப்போ ஸ்ரீமத் ராமாயணம் வாசிக்கிறது, பாகவதம் வாசிக்கிறது, இந்த கதைகள்லாம் கேட்கறது கேட்கறதுனா, அப்போ பெருமாளுடைய சிறப்பை சொல்ல சொல்ல பசங்களா இருக்க சேவே இப்போ பக்தி ஆட்டோமேட்டிக்காக வருது. ஓ, எல்லாத்தையும் கொடுக்குற சாமர்த்தியம் இருக்கு, என்ன கஷ்டம் வந்தாலும் போக்கடிப்பான் அப்படின்றப்ப நமக்கு அவனிடத்துல பக்தி பண்ணுன்ற எண்ணமானது வந்துட்டு இருந்தது காலங்காலமா. இப்போ அதெல்லாம் கொஞ்சமாக மாறிண்டே வருது. அதனால இப்போ பசங்களுக்கு நம்ம சொல்றது கஷ்டமா இருக்கு, பண்ணு அதை பண்ணுன்னு சொன்னா அவருடைய இது, ஏன்னா அந்த டிஸ்கனெக்ட் இருக்கு. அதனால மகாத்மியம் ஞானினாம்ச விசேஷம். அப்ப திருப்பி உபாசகால பத்தி, அந்த ஞானிகளுடைய விசேஷம் என்ன, விசோத்திய பக்தி ரூபஸ்ய உபாசனஸ்ய ஸ்வரூபம் உச்சித்து. மறுபடியும் பக்தி ரூபமா இருக்கக்கூடிய உபாசனா. விசோத்திய விசோத்தியன தெளிவுபடுத்தி நல்லா ஆராய்ச்சி பண்ணி தெளிவா 7-8 சொல்லப்படாத கொஞ்சம் தெளிவு லாக்கிங்கா இருக்கு போல இருக்கு. அதை இன்னும் தெளிவா இந்த 9வது அத்தியாயத்துல சொல்றாருன்னு. உபாசனசிய பக்தி ரூபசிய உபாசனசிய அதான் போட்டுட்டார். பக்தி ரூபசிய உபாசனசிய, பக்தி வேற உபாசனை வேற ஞானம் வேற இல்ல, எல்லாம் ஒண்ணுதான். பக்தி உபாசனா ஞானம் எல்லாம் ஒண்ணுதான். அப்படி பக்தி ரூபமா இருக்கக்கூடிய ஷேமுஷி பக்தி ரூபான்னு பாஷ்யக்காரர் வந்து பிரார்த்திக்கிறார் தன்னுடைய ஸ்லோகத்துல ஸ்ரீபாஷிய இதுல. ஷேமுஷி பக்தி ரூபா, பக்தி ரூபமா இருக்கக்கூடிய ஞானத்தை அருளன்னு பிரார்த்திக்கிறார். அதை சொல்றார். இப்போ பொதுவா இது ஒரே மட்டும் சொல்றேன் பிரீஃபா. சுகம் துக்கம் கோபம் காமம் இப்படிலாம் நிறைய இருக்கு இல்லையா, விஷயங்கள் இருக்கு. இப்ப இவைகள்லாம் தனித்தனியா ஒரு குணமா இல்ல ஒரே இல்ல தனித்தனி தர்மங்களா இல்ல ஒரே தர்மத்தினுடைய விகாரங்களா? கேள்வி புரிஞ்சுங்கல்ல. நான் சுகமா இருக்கேன், நான் வந்து துக்கமா இருக்கேன், நான் கோபமா இருக்கேன், இல்ல ஆசையுடையதான் இருக்கேன்லாம் சொல்றோம் இல்லையா. இப்ப இப்படி இந்த நாள் நிறைய இருக்கணும். இவைகள் தான் வந்து வேற வேற தர்மங்களா ஆட்டிபிட்ஸா இல்ல ஒரே தர்மத்தினுடைய விகாரங்களான்னு கேட்டா, சில மதங்கள்ல இவைகள்லாம் தனித்தனி தர்மங்கள், சுகம்ன்றது தனி துக்கம்ன்றது தனி அந்த சொல்றா. ஆனா நம்மளதுல சித்தாந்தம் என்ன சொல்றோம்னா, இவை எல்லாமே வந்து தர்மபூத ஞானத்தினுடைய ஒரு வேறுபாடு தான். எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டா, இந்த ரெயின்போ எக்ஸாம்பிள்லாம் எடுத்துக்கலாம் இல்ல. இந்த பிரிசம் வழியா நீங்களா எல்லாம் நம்ம எல்லாம் இதுல பிசிக்ஸ்ல பண்ணிருப்போம் கண்டிப்பா. லைட்டை வந்து ஒரு ஒயிட் ரே ஆஃப் லைட் பிரிசம் வழியா போச்சு, வேற கலர்ஸ்ல வருது இல்லையா. அப்ப இருக்கிறது ஒண்ணுதான், ஆனா அதுதான் பலவாரா மாறுறது. நிறைய விஷயங்கள் ஒதுக்க முடியாது. இந்த ஞானம் தான் என்ன பண்றதுன்னு கேட்டா, அப்பப்ப அந்தந்த சூழ்நிலைக்கு தவிர வேற ஒரு ஒரு பாவத்தை அடையிறது. ஆக மொத்த பக்தியும் இந்த ஞானம் தான். இந்த ஞானத்தை தாண்டி பக்தி எங்கேயும் தர முடியும். இருக்கிறது இருக்கிறதுக்குள்ளதான் ஒத்து முடியும் நம்ம. அவ பக்தியை தனியா ஒரு விஷயமா ஒத்துண்டா, அப்ப இந்த ஞானத்தை காட்டுல வேற அவ்வளவு இல்ல. இங்க ஜீவாத்மாக்கு ரெண்டு விஷயம் தான் இருக்க, சொரூப ஞானம் சுபாவங்கிறது ஒத்துண்டிருக்கும். அப்ப பக்தின்றது இந்த ஞானம் தான், இந்த தர்மபூத்த ஞானம் தான் பக்தி, அதனுடைய ஸ்டேட். அப்ப அந்த பக்தின்ற பாவமானது அந்த ஞானத்தை பூர்த்தியா அது இது பண்ணிடுது, வேற எங்கேயும் கேப்பே இல்லாம. ஆக மொத்தம் ஞானம் தான் பக்தி, பக்தி தான் ஞானம். அதான் போட்டு பக்தி ரூபசிய உபாசனசிய. ஏன்னா வெறும் உபாசனை இருக்கு. என்ன உபாசனை? நம்ம சாதாரணமா யோகா மெடிடேஷன் போடுறாங்க, சூன்யா மெடிடேஷன் அப்படின்னு போட்டு ஏதோ மெடிடேஷன் கிளாஸ்ல வச்சுட்டு இருக்கா. அங்கெல்லாம் நான் பெருமாளை பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. ஏத்தையோ இது மாதிரி நினைச்சுக்கோங்க, அது மாதிரி நினைச்சுக்கோங்க, நீங்க இது இல்லை நீங்க அது இல்லை ஏதோ சொல்லிட்டே இருக்கா. ஒரு ஸ்டேட்டுக்கு போற உடனே வந்துடுறா. அந்த மாதிரி அதெல்லாம் வந்து பக்தி ரூபமா இருக்க உபாசனை கிடையாது. அப்ப பக்தின்றதான் உபாசனைக்கு ஃபண்டமெண்டல் இருக்கக்கூடிய விஷயம். நல்லா பக்தி ரூபமா இருக்கக்கூடிய உபாசனையை உச்சதே. ஸ்ரீ பகவான் வாச்ச, இதம் துதே குஹ்யதமம் பிரவக்ஷாமி அஹம் பிரவக்ஷாமி அனசூயவே ஞானம் விஞ்ஞான சகிதம் யஜ்ஞாத்வா மோக்ஷ்யசே சுபாத் அசுபாத் மோக்ஷசே அசுபாத். இதம் இதம்னா இத, இந்த விஷயத்த இது என்னது, இது குஹ்யதமம். குஹ்யம்னா மறைக்கப்பட வேண்டியது, சீக்கிரட் அர்த்தம். எல்லாம் கேட்கிறார் எதுக்கு அந்த காலத்தில் வந்து இப்படி எல்லாம் மறைச்சு மறைச்சு சொன்னா, எல்லாத்தையும் வெளிப்படையாக அந்த மாதிரி இன்டர்நெட்டில் போடலாமே, எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாமே அப்படின்னா சொல்லிட்டு இருக்கா. ஆனால் வாசகத்தில் இன்னைக்கு நம்ம ஃப்ராங்காக பார்த்தோம்னா, இவ்வளோ ஷேர் பண்ணி என்ன சாதிச்சோன்னு கேட்டால் ஒன்றும் சாதிக்கல. அவாவா எனக்கு இது தெரியும் எனக்கு அது தெரியும் சொல்லலை ஒழிய, யாரும் எது வகை நடக்க போகிறதில்ல. அதாவது நம்மளாம் எப்படி ஆகிட்டோம்னா, இப்போ இந்த மறந்து போயிட்டேன், வெறும் வரட்டு வேதாந்தம் பேசுறவா ஆகிட்டோம். ஆ பக்தியா தெரியும் பிரபத்தியா தெரியும், ஆனா உண்மையான பிரபன்னா இருக்கணும் இல்ல உண்மையான பக்தி அந்த மாதிரிலாம் யாருக்கும் சிந்தனை இல்லை. தெரியும் ஸ்ரீபாஷம் வாசிச்சிருக்கேன், ரசிசர கலசம் ஆயிருக்கு, ஆனா அந்த பாவங்கள் எதுவும் டிரான்ஸ்பர் ஆகாமலே தெரியல. ஏன் அப்படின்னா, இந்த இது வந்து ஃப்ரீயா கிடைக்கிறது. அவ சொன்னா கேட்டேன் நம்ம, நமக்கு அந்த உண்மையான ஈர்னிங் இருக்க மாதிரியும் தெரியல, சொல்றவாலும் ஃபில்டர் பண்ணி சொல்ற மாதிரி தெரியல. அப்படி எல்லாத்தையும் போட்டுருக்கோம், எல்லாம் காதல கேட்டு இருக்கோம், இதுவும் இருக்கு அதுவும் இருக்கு அந்த மாதிரி இருக்கு. பட் அந்த காலத்தில் இந்த மாதிரி ஞானத்தை கொடுக்கல. ஞானத்தை அடைஞ்சவாலும் கஷ்டப்பட்டு அடைஞ்சிருக்கா, கஷ்டப்பட்டு இது அடைஞ்சதுனால அவளுக்கு இந்த ஸ்ரத்த இருந்தது காப்பாற்றணும்னு. அடைய போறவனுக்கும் கஷ்டப்பட்டு தான் சொல்லிக் கொடுப்பா, உட்காந்து சௌக்கியமா உட்காந்து சொல்லிக் கொடுக்க மாட்டா. அதனால குரு அதுக்கு பிறகு சுசூஷை பண்ணி இவ்வளவு காரியங்கள் இருக்கும். அதெல்லாம் அப்படி கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிறதுனால அந்த ஸ்ரத்தையானது அந்த ப்ராசஸ்ல ஆட்டோமேட்டிக்கா இருந்தது. இன்னைக்கு இல்ல, நிறைய டெக்ஸ்ட் புக், நிறைய பிரிண்டட் மேட்டர் இருக்கு, ஆனா விஸ்டம் இல்ல. இன்னைக்கு விஸ்டம் இல்லாம இருக்கு. என்ன காரணம்னா எல்லாம் புக்கு, ஆன்லைனு, கூகுள், எல்லாத்தையும் எல்லா இன்ஃபர்மேஷனும் அவைலபிளா இருக்கு, ஆனா எதுவும் மனசுக்குள்ள பதியாம இருந்துட்டு இருக்கு. அதனால நம்ம குஹ்யதமம் பிரபக்ஷாமி அனசூயவேன்னு போட்டுட்டார். ரொம்ப முக்கியமா இதெல்லாம் சிஷ்யனுடைய குணங்கள். அனசூயான்னு சொன்னா இது வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டு தான். அனசூய அசூய இல்லாமனு அர்த்தம், எந்த விதமான தீய குணங்களும் இல்லை. இட் டசன்ட் ஹாவ் எனி மேலிஃபைட் இன்டென்ஷன்ஸ். ஏன்னா இந்த காலத்துல என்ன சிக்கலா இருந்தா எல்லாத்தையும் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம். யார் நீ கேக்குறியா, வா உனக்கு சொல்றேன். அவன் எதுக்காக கத்துக்க வரான்? இன்னைக்கு யோகால பெரிய பிரச்சனை இதுதான். இப்போ வேர்ல்ட் லெவல் என்ன டிபேட் போயிட்டு இருக்குன்னா, எல்லா ரெக்கார்டிங்ல தான் போயிட்டு இருக்கு, எல்லா வெள்ளக்கார ஃபாரினர்ஸ் எல்லாம் இங்க வந்து கத்துட்டு இங்க கத்துன சில விஷயங்களை விட்டுட்டு அங்க போய் வேற மாதிரி ப்ரீச் பண்ணிட்டு இருக்கான். கிறிஸ்டியன் யோகா அப்படின்னு ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கான். அது என்ன கிறிஸ்டியன் யோகா? கிறிஸ்டியனுடைய யோகா சம்பந்தமே கிடையாது. ஒரு லேடியோட இன்டர்வியூ நீங்க பாத்தீங்கன்னா ஷாக் சொல்றா, குருனா ஜீசஸ் தான் குரு அப்படிங்கிற. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நம்ம தான் காரணம். அவனை கேட்டானா அவனை கூட்டி உட்காந்து வச்சு அவன் எல்லாத்தையும் சமஸ்கிருதம் சொல்லி கொடுத்து, யோக சுத்தம் சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் சொன்னா நமஸ்தேன்னு சொல்றா. நமஸ்தேன்றது ஜீசஸ் கிறிஸ்ட் தான் போறது அப்படிங்கிற. குருனா யாருன்னா அவர் தான் குரு. மாத்தி எழுதுறா அது விஷம். அது அது மூணு வருஷம் அது நடந்திருக்க விஷயம். இப்ப யோகால இது ரொம்ப சீரியஸ் த்ரெட். ஏன்னா ரெவன்யூ மேக்கிங் எல்லாரும் பண்ற, யாரும் அங்கங்க போனா ஸ்டூடியோ ஸ்டுடியோவா போட்டு தீக்கிரவில் போனா 136.1 எஃப்எம் ரேடியோ மாதிரி அங்க ஒரு இது போட்டிருக்கா, அங்க ஒரு ஸ்டுடியோ போட்டிருக்கா. வரவால மெசேஜ் வந்தா இறங்குறா, யாரும் சைக்கிள்லயோ ஸ்கூட்டர்ல நான் பாக்குறதே இல்லை. யோகா ஸ்டுடியோ வரவால பெரிய பெரிய கார்ல வந்து இறங்குறா போறா. அப்ப ஏதோ பெரிய பிசினஸ் இது நடந்துருக்கு. அப்ப என்ன ஆறுது, வரவால பத்தி யாரும் பேக்ரவுண்ட் செக் பண்றது இல்ல. உனக்கு யோகா வேணுமா நான் சொல்லுறேன் வா சொல்லுங்க. அப்ப அனசூய அவனுக்கு என்ன இன்டென்ஷன்? முதல்ல எதுக்காக கத்துக்க வரான்? என்ன விஷயம்? ஏமாந்து போயிட்டார். சொல்லக்கூடாது சிலதான். இப்ப ஃபேமஸா கூடிய மந்திரம்லாம் வச்சுட்டு இருக்க அங்க கத்துட்டு வரலாம். என்ன பண்றா, விட்டு விட்டு போய் புதுசு புதுசு ஆரம்பிச்சு இவாள்ட கிளைண்ட் பேஸ் எல்லாம் திருடி, இதெல்லாம் நடந்துருக்கு. கஸ்டமர் பேஸ் எல்லாம் திருடி அவா தனியா கான்டாக்ட் பண்ணி, நீ 10 யூரோ போடுறிய, நான் 8 யூரோ கொடுக்குறேன் வா கோர்ஸ். இதான் நடந்துருக்கு. ஏன்னா இந்த ஞானத்தை சரியான ஆளு கொடுக்கல. அப்ப கிருஷ்ணர் அங்க அண்டர்லைன் பண்ணி காட்டுறாரு, உனக்கு ஏன் தெரியுமா சொல்றேன், உனக்கு அசூய கிடையாது, அனசூயவே தே பிரபக்ஷாமி, உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறது. ஸோ இட் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு, ஏன்னா யாருக்கிட்ட கொடுக்குறோன்றது ரொம்ப முக்கியம். ஞானம் விஜயான சகிதம்னு போட்டுட்டார். இது ஸ்பெஷல் நாலெட்ஜ், இது நாட் மியர் நாலெட்ஜ், இது ஒரு ஸ்பெஷல் நாலெட்ஜ். அதில் கீழே பார்க்க போறோம். யஜ்ஞாத்வா, எதை அறிந்து கொண்டு, அசுபாத்து மோக்ஷசே. அசுபம்னா அதில் சம்சார இந்த பந்தம் தான் இதில் அசுபம், அதுல இருந்து விடுபடுவாயோ. இதம் துதே குஹ்யதமம். என்ன குஹ்யதமம் இது? பக்தி ரூபம் உபாசனாக்கியம் ஞானம். பக்தி ரூபமா இருக்கக்கூடிய உபாசனா எனப்படும் இந்த ஞானத்தை விஜ்ஞான சகிதம். என்ன விஜ்ஞானம் கேட்டா, உபாசன கதி விசேஷ ஞான சகிதம் அனசூயவே தே பிரபக்ஷாமி. இந்த ஞானமானது எப்படி மிச்சதிலிருந்து வேறுபடுறதுன்னு சொல்ற மாதிரி ஒரு விசேஷங்களோட கூட உனக்கு சொல்றேன். மத் விஷயம் சகல இதர விசஜாதீயம் அபரிமித பிரகாரம் மகாத்மம் ஸ்ருத்வா ஏவமேவ சம்பவதி இது மன்வானாய தே பிரபக்ஷாமி இத்யர்த்தா. இல்லையா, என்னுடைய இது மத் விஷயம் சகல இதர விசஜாதீயம் அபரிமித பிரகாரம் மகாத்மம். என்னுடைய மேன்மை இருக்கு இல்லையா, அது எல்லாத்துலையும் காட்டு விலட்சணமா இருக்கு. இன்னொன்னு அதுக்கு எல்லையே கிடையாது, நோ லிமிட். பரிமித அப்படின்னா ஒரு லிமிடெட், அபரிமித அப்படின்னா எல்லை இல்லாதது. அப்படிப்பட்ட அந்த இதை கேட்டுவிட்டு இப்படிதான் இருக்குன்னு நம்பர் இல்லையா, அதுக்காக உன்ன சொல்றேன்ற. யஜ்ஞானம் அனுஷ்டான பரியந்தம் ஞாத்வா, இதான் ரொம்ப முக்கியம். அனுஷ்டான பரியந்தம் தேவை. இன்னைக்கு அதான் லாக்கிங்கா இருக்கு. எல்லாரும் எல்லாம் கேட்கற எல்லாம் பண்றா, ஆனா பிராக்டிஸ்ல எதுவும் போடுறது இல்லை. எல்லாருக்கும் தெரியும், அந்த சமயத்துக்கு மாத்திக்கிறோம் இல்லைன்னு சொல்லல, ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம இருக்க முடியல. ஏன்னா அந்த நாலேஜ் வந்து அங்கே ஏதோ மூட்டை கட்டி மேலே இருந்துருக்கு, அது டைஜஸ்ட் ஆகி சிஸ்டம்ல போகல. அப்ப அனுஷ்டான பரியந்தம் ஞாத்வா மத் பிராப்தி விரோதின சர்வஸ்மாத் அசுபாத் மோக்ஷசே. என்னை அடைவதற்கு எதெல்லாம் விரோதியா இருக்கோ அப்படிப்பட்ட அனைத்திலிருந்தும் அவைகளிலிருந்து விடுபடுவாய். இந்த விரோதியிலிருந்து விடுபட்டுட்டா இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டவர் அப்படின்னு அர்த்தம் மாறுது. இப்ப இந்த வித்யைக்கு பேர் சொல்ற ராஜவித்யா ராஜகுஹ்யம் இரண்டாவது ஸ்லோகம். ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம். ராஜதந்தகம்லாம் இருக்கு. இந்த ராஜன்ற பதத்துக்கு ரெண்டு அர்த்தம் ரொம்ப காமிக்கு வர்றார். ராஜவித்யா ராஜகுஹ்யம்னா வித்யைகளிலேயே சிறந்த வித்யை, இல்லாட்டி ராஜாக்களால் உபாசிக்கப்படக்கூடிய வித்யை அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இப்ப ராஜதந்தங்கள்லயே ராஜதந்தம் பேர் இருக்கு. அப்ப அதனால ராஜாவோட தந்தத்துக்கு மட்டும் பேர் இல்லை, எல்லாருக்கும் ராஜதந்தம் இருக்கும். அப்பனா அந்த மாதிரி வரைச்சு பெஸ்ட்ன்ற அர்த்தத்திலையும் வரும். இந்த இப்படிப்பட்ட வித்யா இருக்கு இல்லையா, ராஜவித்யா ராஜகுஹ்யம். ராஜகுஹ்யம்னா அவளால் மறைக்கப்பட வேண்டியது, காக்கப்பட வேண்டியது, பவித்திரமானது, உத்தமமானது. பிரத்யக்ஷ அவகமம், பிரத்யக்ஷ அவகமம்னு சொன்னா பிரத்யக்ஷத்தினாலேயே அறிந்து கொள்ளப்படக்கூடியது. சிலதெல்லாம் நமக்கு எவ்வளவு சொன்னாலும் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வர முடியாது. நம்ம இப்ப இருக்கக்கூடிய விஷயங்கள் சிலதெல்லாம் அப்படி இருக்கு, பட் இது அப்படி இல்லை. ஒன்ஸ் புட் இன் டு பிராக்டிஸ் இட் கேன் பி எக்ஸ்பீரியன்ஸ். அதான் பிரத்யக்ஷத்துக்கு சொன்னா நம்மளுடைய அனுபவத்துக்கு கோச்சரமா இருக்கும். அவகமம் தர்மியம், தர்ம தர்ம வழியில இருக்கு. சுசுகம், சுசுகம்னா ஈஸி அண்ட் வெரி பிளீசிங் டு பெர்ஃபார்ம் அர்த்தம். பக்தின்றது சந்தோஷத்தான கொடுக்கறது, பக்தி வந்துட்டு சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்கா வருது, அதனால அப்படிப்பட்டது. அவ்யயம்னா இது மாறாது. ஏன் மாறாதுன்னு சொல்ல போறார், சிலதெல்லாம் நிலைத்து இருக்கும்னு அர்த்தம். ஏன்னா சில உபாயங்கள்லாம் வச்சுக்கோ, ஒரு கார்ல ஏறி எங்கேயோ போறோம், கார்ல ஏறி போனதுக்கு அப்புறமா அந்த இடத்த அடைஞ்சதுக்கு அப்புறமா காரை தூக்கிட்டு அப்புறம் இல்லை காரை வச்சுக்க போறோமா, நான் வச்சுக்க போறது இல்லை. அப்ப கார் வந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு உபாயமா இருந்தது, அப்புறம் பி டிஸ்கார்டட். ஆனா பக்தின்றது அப்படி இல்லை, பக்தி தான் மீன்ஸ் போன அப்புறம் என்ன பண்ண போறோம், பக்தி தான் பண்ண போறோம். அப்ப உபாயமா இருந்த பக்தி அங்க என்னவா இருக்கும், இயல்பா அங்க அந்த மாதிரி இருக்கும்னு சொல்ல போறோம். இங்கேயே பக்தி பண்ணி தான் பகவான் அடையிறது, அங்க போய் என்ன பண்ண போறேன்னா அங்க போய் அந்த பக்தி தான் பண்ண போறேன்னு அப்படின்னு தாத்தரியமா இருக்கு. அதனால விட்டு விலகாத ஒரு பக்தி. ராஜவித்யா வித்யானம் ராஜா, வித்யானம் ராஜம்னா வித்தியைகளுக்குள்ள ராஜாவா இருக்கிறது. ராஜகுஹ்யம்னா குஹ்யானம் ராஜா, காக்கப்பட வேண்டியதற்குள்ளேயே சிறந்ததா இருக்கு. தி பெஸ்ட் ஒன் டு பி காட் அப்படி அர்த்தம். அல்லது ராஜ்யாம் வித்யேதிவா ராஜ வித்யா, ராஜ்யாம் ராஜாக்களுடைய வித்யான்னு வச்சுக்கலாம். யார் ராஜா இப்போ, ராஜானோஹி விஸ்தீர்ண அகாத மனசா. யார் ராஜான்னு சொன்னா தே ஆர் வெரி வெரி பிராட் மைண்டட் அர்த்தமா இருக்கு. பிராட் மைண்டட் அப்படி அர்த்தம் இல்ல, அந்த பக்தியை கொள்ற அளவுக்கு பெரிய மனசை உடையவர்கள் தாத்பரியமா இருக்கும். மகா மனசாம் இயம் வித்யா இத்தியர்த்தக, அவளுக்கு பெரும் மனதை படைத்தவர்கள், அப்படிப்பட்டவர்கள் அவர்களுக்கு இந்த வித்யைன்னு தாத்பரியமா இருக்கு. மகா மனச ஏவ கோபனீய கோபன குஷலாக இது தேஷாம் ஏவ குஹ்யம் விதம். அப்படிப்பட்டவர்களால தான் ஒரு விஷயத்த வந்து மறைச்சு வச்சுக்க முடியும். ஏன்னா எந்த விதமான அல்ப விஷயங்கள்ல இது பண்ண மாட்டேன், மயங்கிட மாட்டேன். இதை சொன்னா சொல்றேன் அதை சொன்னா சொல்றேன்னா ஒன்றும் இது கிடையாது. ஒரு மகாத்மாவா இருக்கிறவா அவளுக்கு தெரியும் எந்த விஷயத்த சொல்லலாம் சொல்லக்கூடாதுன்றது. அதனால அப்படிப்பட்டவாளுக்கு கோபனீய கோபன குஷலாகா இல்லையா, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தே நோ ஹவு டு த ஸ்கில்ட் இன் கீப்பிங் மிஸ்ட்ரீஸ் போட்டிருக்கா. அதாவது அவளுக்கு எப்படி காக்கணும்னு தெரியும், உத்தமம் உத்தமம் உத்தமம் பவித்ரம்னா மத் பிராப்தி விரோதி அசேஷ கல்மஷ அபகம் கல்மஷ அபகம்னு போட்டிருக்கா. ஏ பவித்ரம் ஏ உத்தமம்னா மத் பிராப்தி விரோதி, எனக்கு என்னுடைய பிராப்தி அதாவது என்னை அடைதல் அதுக்கு விரோதியா இருக்கக்கூடிய அசேஷ கல்மஷ, அனைத்து விதமான கல்மஷம்னு சொன்னால் அதில் இம்பியூரிட்டிஸ் கர்மா இத்தியாதிகள்லாம் வாசனா இத்தியாதிகள்லாம் அவைகளை போக்கடிக்கிறதுனால இது பவித்திரமா இருக்கு. பிரத்யக்ஷாவகமம் சொன்னா அவகம்யதே இது அவகமஹா விஷய, அவகம்யதேன்னு அடைய அறிந்து கொள்ளப்படுகிறது. அதிகச்சதி வா சம்ஸ்கிருத பாதி கிளாஸ்ல அவகதம் வா அப்படின்னு கேப்ப, அவகதம் வா அப்படின்னு கேப்ப. அவகதம்னா அண்டர்ஸ்டுடான அர்த்தம், அவகதம் அப்படின்னா அதான் அவகம்யதே இது அவகமஹா விஷய. பிரத்யக்ஷபூதான்னு சொன்னா அவகமோ விஷயோ எஸ் ஞானசிய தத்து பிரத்யக்ஷ அவகமம், எந்த ஞானமானது பிரத்யக்ஷத்துக்கு உட்படுமோ பிரத்யத்துக்கு விஷயமாகவும் அப்படிப்பட்ட ஒரு ஞானம் அர்த்தம். அதாவது நம்மளே இன்டர்னலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், தாத்பரியமா இருக்கும். இதுல பிரத்யம்னா அதுக்காக கண்ணால பாக்குறது அப்படி அர்த்தம் இல்லை. இது வந்து உள்ளுக்குள்ள கூடிய மானச பிரத்யம் அது போறது. அந்த மாதிரி பக்தி ரூபேன உபாசனேன உபாசியமான அகம் ததானிமேவ உபாசித்து பிரத்யக்ஷதாம் உபாகதோ பவாமி இத்யர்த்தஹ. தன்னை சொல்லுகிறார் பகவான் சொல்ற, பக்தி ரூபேன உபாசனேன உபாசியமான, பக்தியா இருக்கக்கூடிய உபாசனத்தினால உபாசியமான அகம் உபாசிக்கப்படுபவனாக இருக்கக்கூடிய நான் ததானிம் ஏவ உபாசித்து, எப்ப அந்த பக்தி பழுக்கிறதோ அதுக்காக உட்கார்ந்து பக்தி பண்றேன் இன்னும் வரலையான்னு சொல்ல முடியாது. அந்த பக்தி ஒரு அதுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அது பழுக்கிற நிலை. அந்த பழுக்கிற நிலையில என்ன இருக்கு, உபாசித்து பிரத்யக்ஷதாம் உபாகத, உபாசித்துனா உபாசிப்பவனுடைய உபாசிக்கிறவனுடைய பிரத்யக்ஷத்துக்கு நான் வருவேன். என் நெஞ்சு நிறைய புகுந்தான்லாம் பாசுரங்கள் இருக்கு. பிரபந்தம் எடுத்தோம்னா மாயன் நெஞ்சு நுள்ளான், என் நெஞ்சு நிறைய புகுந்தான்னு என்ன அர்த்தம்னா அவளுக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கப்போ, அந்த பக்தி அவளுக்கு ஏற்பட்டு அவளுடைய மனசுக்குள்ள வந்து இருந்திருக்காப்போ, அதுதான் அந்த அனுபவத்துக்கு கோச்சரமா இருக்கு அர்த்தம். அதாபி தர்மியம் தர்மாத்து அனபேதம் தர்மத்துவம் ஹி நிஸ்ரேய சாதனத்துவம். மேலும் தர்மியம், தர்மியம்னா தர்மாத்து அனபேதம், அதே இதுல வந்துருக்கு. அதர்மமான விஷயம் கிடையாது, தர்மமா இருக்கக்கூடிய விஷயம், தர்மமா இருக்கக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால இதுதான் என்ன பண்ணும், நிஸ்ரேயச சாதனத்துவம். நிஸ்ரேயசம்னா மோக்ஷம், அந்த மோக்ஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. ஸ்வரூபேன ஏவ அத்தியர்த்த பிரியத்வேன ததானீம் ஏவ மத் தர்சன ஆபாதனதையா ஸ்வயம் நிஸ்ரேயச ரூபம் அப்படி நிரதிசய நிஸ்ரேயச ரூப அத்தியந்திக்கம் அத்தியந்திக மத் பிராப்தி சாதனம் இத்தியர்த்தம். ஸ்வரூப்பேனேவ அத்தியர்த்த பிரியத்வேன, இந்த பக்தின்ற ஒரு விஷயமே அதுலேயே என்ன பண்றதா ரொம்ப ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. டிவோஷன் ஜாய், அதான் ஆனந்த கண்ணின்னு சொல்றா, நம்ம அறியாம கண்ணிலான ஜலம் வருது, ஏன்னா அது ஒரு சந்தோஷத்தினால. ஸ்வரூப்பேனேவ அத்தியர்த்த பிரியத்வேன ததானீமே மத்தர்ஷன் ஆபாதனையாச்சு ஸ்வயம் நிஸ்ரேயச ரூபம் அபி நிரதிசய நிஸ்ரேயச. என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த பக்தியானது நிலைச்சி இருக்கு என்னுடைய, அதாவது என்னுடைய அனுபவத்தை அடையறதுக்கு காரணமா இருக்கு, அந்த அனுபவத்துல ஊண்டு இருக்கிறதுக்கும் காரணமா இருக்கு, என்ன அடைஞ்ச அப்புறமும் அது என்ன இருக்கு அப்படியே வேறுண்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால விட்டு விலகாத ஒரு விஷயம் தாத்பரியம் அது. நிஸ்ரேயச அடைவிக்கிறது, அடைஞ்ச அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு இழைச்சி இருக்கிறது தாத்பரியமா இருந்ததுக்கு. நக்ஷியத்தை அதையவ சுசுகம் கர்த்தும் சுசுகோபாதானம் சுசுக உபாதன் அதையவ, அதனாலேயே இது பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அத்தியர்த்த பிரியத்வேன உபாதேயம், ரொம்ப பக்தினாலே ஒரு பிரீத்தி பூர்வக மரியாதை தான். பக்திக்கு டெபினேஷன் இருக்கு, பக்தின் என்னன்னு கேட்டா ஆக்சுவலா கான்ஸ்டன்ட் டிவோஷன் அர்த்தம். இப்ப டிவோஷன் என்ன தெரியும், ஆக்சுவலா ஒருமுகப்பட்ட சிந்தனையோட பாக்குறது. இப்ப ஒருமுகப்பட்ட சிந்தனையோட பாக்குறதுன்னு சொன்னா, கம்சாதிகள்லாம் கூட கிருஷ்ணன் அப்படிதான் பாத்துட்டு இருந்தா. துரியோதன பீஷ்மனை பீமனை எப்படி நினைச்சிட்டு இருக்கா, ஏன்னா பீமன் கிட்ட பயம், கம்சனுக்கு கிருஷ்ணனத்துல பயம், அவளுக்கும் என்ன பண்ண ஒரு பொறுப்புப்பட்ட சிந்தனை தான். ஆனா அது பிரீத்தி பூர்வகம் கிடையாது, ஆனா அது பக்தி கிடையாது. பிரீத்தி பூர்வகமான அஃபெக்ஷனோட கூட நினைச்சு பாக்குறது இது. அவ்யயம் அக்ஷயம் மத் பிராப்தி சாதயத்வாபி ஸ்வயம் லட்சியத்தே, என்ன என்ன என்ன பண்றது, இது பெற்றுக் கொடுக்கறது, அப்படி கொடுத்தா கூட அது விட்டு விலகிறது இல்லை. ஏவம் ரூபம் உபாசனம் குருவதோ மத் பிரதானே மத் பிரதானே கிருத்தேபி ந கிஞ்சித் கிருதம் மயா அஸ்ய இதி மே பிரதிபாதி இத்யர்த்தஹ. என்ன சொல்றாருன்னு தாத்பரியம் இருக்கு, இந்த பக்தியானது முன்னாடி சொன்ன அர்த்தம் தான், உபாசனம் குருவதஹ மத் பிரதானே கிருத்தேபி ந கிஞ்சித் கிருதம் மயா அஸ்ய இதி மே. எம்பிரான் நினைக்கிறான்னு ஒன்னும் கொடுக்கறதுக்கு இல்லை அப்படின்னு, என்னையே கொடுத்தப்புறம் கூட அந்த பக்திக்கு ஈடா என்கிட்ட எதுவும் கொடுக்கறதுக்கு இல்லைன்னு தாற்பயம். பக்தியோட ஒரு சிரேஷ்டம் வந்துருக்குல்ல, அப்படிப்பட்டது பக்தி விசேஷம்ன்றதுக்காக சொல்ல வந்தார். அப்புறம் அடுத்து அப்ப எல்லாரும் ஏன் பண்றது இல்ல, இதே எல்லாரும் எடுத்துக்கிறதுலன்னு கேட்கச்சு, அஸ்ரத்ததானா புருஷாக தர்மஸ்யாஸ்ய பரந்தப அப்பிராபிய மாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார பத்மினி. அஸ்ரத்ததானாகனா அந்த ஸ்ரத்த இல்லாதவா, இந்த தர்மத்துல அஸ்ய தர்மஸ்ய அஸ்ரத்ததானாக புருஷாக, இந்த தர்மத்துல இந்த பக்தின்ற விஷயத்துல ஸ்ரத்த இல்லாதவா என்ன பண்றா, மாம் அப்பிராபிய நிவர்த்தந்தே, என்ன அடையாமலேயே அவ என்ன பண்றா இங்கேயே இருக்க, மிருத்யு சம்சார வர்த்மனி நிவர்த்தந்தே. இந்த மிருத்யுன்னு போட்டா அதுல சம்சாரம் அர்த்தம், மீண்டும் மீண்டும் பிறப்பிறப்பு ஓயும் மூப்பு பிறப்பிறப்பு இப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பிறப்பு இறப்புன்னு சைக்கிள் இருக்கணும். இந்த பாதையிலேயே அவரா நம்ம நிச்சயம் வர்த்தந்தே தாத்பரியமாது. அஸ்ய உபாசனாக்கிய தர்மஸ்ய, தர்மம்ன்ற சொல்லுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல உபாசனைன்னு சொல்லக்கூடிய அந்த தர்மம் இருக்கு இல்லையா, அதுல நிரதிசய பிரியம் பிரிய மத் விஷயத்தையா ஸ்வயம் நிரதிசய பிரியரூபசிய பரம நிச்சயசுரூப மத் பிராப்தி சாதனசிய அவ்யஸ்ய. மூணு குவாலிபிகேஷன் போடுகிறார். என்னன்னா என்னை பற்றிய ஒரு இது இருக்கு அதுல பக்தின்றது, இன்னொன்னு தானாகவே ஒரு இனிமையான விஷயம் பக்தின்றது, முன்னாடி சொன்னதா விஷயம் அப்படிப்பட்ட பக்தி. மூன்றாவது கேட்டா என்ன என்னுடைய ஸ்வரூப பிராப்தி அது கொடுக்க போறது அப்படிப்பட்ட அவ்யஸ்ய உபாதன யோக்கிய தசாம் பிராப்திய, அப்படிப்பட்ட யோக தசையை அடைஞ்சு அஸ்ரத்தனாக விஸ்வாச பூர்வக துவராரஹிதாக புருஷாக. இவன் என்ன பண்றான், அவருக்கு அந்த விஸ்வாசம் இருக்கிறது இல்லை, என்ன அடையணுன்ற ஒரு ஈகர்னஸ் இல்லை, இன்னொன்று விஸ்வாசமும் இல்லை, பக்தி வந்து ஒரு சாதனன்ற விஸ்வாசமும் இல்லை. அப்படிப்பட்டவன் என்ன பண்றான் கேட்டா, மாம் அப்பிராப்திய மிருத்யு ரூபே சம்சாரவத்னி, என்ன பண்ணுவான்னு கேட்டா அவ என்னை அடையாமலேயே மறுபடியும் வந்து இதுல விழுந்துடுறான். என்னது காரணம் கேட்டால் கர்மா தான் காரணம். ஏன் அந்த பக்தியில் வந்து ஸ்ரத்த ஏற்படலன்னு சொன்னால் அதுக்கு காரணமாக கர்மா இருக்கு. இதெல்லாம் ஒரு சைக்கிள் தான், ஒரு ஒரு இதில் வட்டமாக போயிட்டுருக்கோம். இது வந்து இப்போ பெருமாளுடைய கிருப்பா தான் எல்லாம் சொல்ல முடியாது, பின்னாடி சொல்லப்படுற எல்லாத்துக்கும். ஸோ எது அந்த கிருப்பையை கொடுக்கறது, அதாவது யோகா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபீட்பேக் சிஸ்டம் மாதிரி நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணோம், அதுக்கு அவர் என்ன பண்ணாலும் தூக்கி விடுவார், திருப்பி அதை வச்சுட்டு கொஞ்சம் முயற்சி பண்ணணும், திருப்பியும் தூக்கி விடுவார். இப்படி ஆகும் மொத்தம் அவரும் தூக்கி விட போறார், பட் நம்ம முயற்சி அதுக்கு தேவை. அந்த ஒரு ஒரு இதும் போது நம்ம வி குரோ அப், வி ரைஸ் இன் தி ப்ராசஸ். பட் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி நம்ம எப்படி முயற்சி பண்ணுறதுன்னு கேட்டால் அதுக்கும் அவன் கிருப்பை வேணும்னு சொல்லிட்டோம், அப்படிதான் சொல்றோம். ஆனால் அப்படி சொன்னால் என்ன ஆகிடும்னா, நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம்னு தாற்பயம் வந்துடும், எல்லாம் அப்போ ரேண்டமாக வந்துடும் இல்லையா. அது பற்றி சொல்ல போறார் அந்த மாதிரி கிடையாது, ஒரு ஒரு ஜீவாத்மாக்கும் அந்த ஃப்ரீடமும் அதை கொடுக்குறாரு பெருமாள். முதல்ல அதை பண்ண வேண்டியது என்னுடைய ஒரு கர்த்தவியமா இருக்கு, பண்ணணும். ஃப்ரீவில்ன்றது லிமிட்டடாக கொடுக்கப்படுறது. அப்படி கொடுக்க கொடுக்க என்ன இருக்குன்னா, பக்தியில ஸ்ரத்த வந்து பக்தனா போய் அடையிறான். அப்படி ஸ்ரத்த இல்லாதவ என்ன பண்ணாங்க கேட்டா, திரும்பி இங்கேயே வந்து விழுந்து இங்கே பிறந்துட்டு இருக்கான தாத்பரியம். இன்னொரு விஷயமா இருக்கார் என்னன்னு கேட்டா, எல்லாம் தெரியும் ஆனா பிராக்டிஸ்ல கொண்டு வரது இல்லை. அப்படி பிராக்டிஸ்ல கொண்டு வராட்டியும் அது ஒன்றும் ஹெல்ப் பண்ண போறது இல்லை. துணிஞ்சு இறங்கணும் இல்லையா, பகவான் காப்பாத்தவன் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இவரே கவலைப்பட்டிருந்தாருன்னா என்ன விஷயம் சொல்லுங்க, அப்ப தீரிலேயே இருந்துருக்கோம் அப்படின்னா. அதுக்கு யாராவது சொன்னான் பெரிய ஆச்சாரிய, இப்ப நடந்தது ரீசெண்டா, ஆச்சாரிய புருஷ ஃபேமிலியில ஒருத்தர் வந்திருக்காரு, வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாரான், அதே சிஷ்யா ஆவாளுக்கு. இவருக்கு உத்தியோகம் போயிருக்கு, இவர் என்ன பண்றார், டெய்லி உபன்யாசம் பண்றார் சிஷ்யாளுக்கு, பகவான் இருக்கான் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இவருக்கு உத்தியோகம் போயிட்டு தெரியல, போன உடனே ரெண்டு நாள் உபன்யாசம்லாம் கேன்சல் பண்ணா, ஐயோ வேலை போயிடுது வேலை போயிடுது என்ன பண்றது கவலைப்பட்டுருந்தா. அப்பா அவள் சிஷ்யா தான் பேசினாலாம், என்ன சாமி வந்து இப்படி இது பண்ணிட்டு இருக்காரு, நமக்கு இவன் தான் சொல்லிட்டு இருக்காரு, இவரு கவலைப்பட்டு இருக்காரு பேசியிருந்தான்னு சொல்லிட்டு இப்ப என் ஃப்ரெண்ட் சொன்னான். அது மாதிரி ஊருக்கெல்லாம் சொல்லிட்டு நம்ம அது உட்காந்து கவலைப்பட்டுருக்கோம் வச்சுங்க, அப்ப அது வந்து இப்ப குசி அது மாதிரி இருக்கவாளுக்கு அந்த இது நினைக்கப்படுது. அதனால இது வந்து வெறுமை இது இல்லை, இது வந்து டச் புட்டின் பிராக்டிஸ்னு தாற்பயமா இருக்கு. ஷுணு தாவத்து பிராப்திய பூதஸ்ய மம அச்சிந்திய மகிமானம். சரி நான் எப்படிப்பட்டவன்ட்டு அதை கேளு, பிராப்திய பூதஸ்ய அடையப்பட வேண்டிய என்னுடைய மகிமையை கேளுன்னு சொல்ல போற. மயா ததமிதம் சர்வம் ஜகத்து அவ்யக்த மூர்த்தினா மத்தானி சுரபூதானி நச்சாகம் தேஷ்வவஸ்திதா. நாலாவது பத்தியம், மயா ததமிதம் சர்வம், ஏன சர்வமிதம் தத்தம் பார்த்தோம் ஸ்லோகத்துல, ஏன சர்வமிதம் தத்தம்னா ஆத்மாவால தான் இந்த அச்சேதனமானது பெருவேட் ஆயிருக்கு. அப்ப மயா தத்தம், மயா தத்தம்னா பெருவேடன், இதம் சர்வம் மயா தத்தம், கரந்தெங்கும் பரந்துலன் எல்லாத்துக்கும் ஆய்வாளுடைய பாசுரங்கள் இருக்கு. ஜெகத்து அவ்யக்த மூர்த்தினா, வியக்த மூர்த்தின்னு போடல, எல்லாத்தையும் பறந்து இருக்கான்னு வச்சுக்கோ, பெருமாள் தான் எல்லாத்தையும் தெரியணும். அப்புறமா ஒரு விஷயம் எல்லாத்தையும் இருக்குன்னு வச்சுக்கோ, அப்ப அந்த விஷயம் தான் தெரியணும். அது தெரியலையே கேட்டா அவ்யக்த மூர்த்தினா, கண்ணுக்கு புலப்படாத ஒரு இதுல நான் வந்து எல்லாத்தையும் பிரைவேட் பண்ணிருக்கேன். இப்ப இந்த ரூம் பாக்குறோம், ஆகாசம் இருக்கு காத்து இருக்குன்னு வச்சுக்கோ, ஆகாசமா காத்து நம்ம கண்ணில் தெரியுது இல்லையே, ஆனால் அவைகள் இருக்கு. அது மாதிரி அவ்யக்த மூர்த்தினா இதே ஜலம் இருந்துன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா தெரியும் நமக்கு. காத்து கூட அடிச்சா தெரிய போகுது, ஆனா ஆகாசம் தெரியல. அது மாதிரி அவ்யக்த மூர்த்தினா மயா சதம். மத்தானி சர்வபூதானி, எல்லா பூதங்களும் என்னில் இருக்கின்றன சொல்ல போறார். ஆனா உடனே அர்த்த ஸ்லோகத்திலேயே நச்ச மத்தானி பூதானு சொல்ல போறார். என்ன விபரீதமா இருக்குன்னா அந்த அர்த்தத்தை பார்க்கலாம். என்னத்தில் எல்லாம் இருக்கு, நச்சாகம் தேஷு அவஸ்திதா, நான் உனது புருஷன் இல்ல, ஆனா எல்லா விஷயமும் என்னிடத்துல இருக்குன்னு சொல்றார். வியாக்கியானத்தை பார்த்தா நடத்த முடியும். இதம் இதம் என்னது, சேத்தனா சேத்தனாத்மகம் கிருத்ரம் ஜெகத்து, சேத்தனமாகவும் அச்சேதனமாகவும் இருக்கக்கூடிய ஜகத்து. இந்த ஜகத்து இருக்கு இல்லையா, இது எப்பவுமே இட்ஸ் மிக்சர் ஆஃப் சேத்தனா அச்சேதனா தான், எப்பயுமே மிக்சரா தான் இருக்கும், கலந்து கட்டி இருக்கும். அப்படிப்பட்ட ஜகத்து அவ்யக்த மூர்த்தினா அப்பிரகாசித சுரூப்பேன மையா, பிரகாசமா இல்லாத சுரூபத்தினால. ரூபம் பெருமாளுக்கு நம்ம சம்பிரதாயத்தில் சொரூபம் உண்டு, ரூபம் உண்டு. சொரூபம்னா அந்த ஞானம், ரூபம்னா திவ்யமங்கல விக்கிரகம். ரூபத்தை தவிர திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கு. வரதராஜ நிச்சயத்துல சுவாமி அழகாக எடுக்கிறார், ஸ்வரூபம் எப்படிப்பட்ட ஒரு மெட்டீரியல் ஆயிருக்கோ அதே மெட்டீரியல் தான் திவ்யமங்கல ரூபம் ஆயிருக்குன்னு ஞானிகள்லாம் சிந்திக்கலாம்னு சொல்றார். அப்ப நமக்கு ஆனா இங்க இந்த இடத்துல பிரவேஷன்றது ஸ்வரூபத்தினால, ஸ்வரூபத்தினால அப்ராகாசித ஸ்வரூபேன மையா அந்தர்யாமினா ததம், உள்ளிருந்து என்ன பண்ற எல்லாத்தையும் பரவியிருக்க. அஸ்ய ஜகத தாரணார்த்தம் நியமனார்த்தம் சேஷித்வேர வியாப்தம் இத்தியர்த்தா, எதுக்காகன்னு கேட்டா இந்த ஜகத்திற்கே இதை தரிக்கிறதுக்காகவும் நியமனம் பண்றதுக்காகவும். இது ரெண்டு வித்தியாசம், ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுப்பா, ராஜாவையும் ஆகாசத்தையும் எடுத்துப்பா. ராஜான்றவன் என்ன பண்றான், எல்லாரும் நியமிக்கிறான், ஆனா அவனுக்கு என்ன கிடையாது, வியாப்தி கிடையாது. ஐ இஸ் லிமிடெட் பை ஸ்பேஸ் அண்ட் டைம், எங்கேயோ இடத்துல உட்காந்து இருக்கான், ஆனா அவன் ஆர்டர் மூலமா நியமிக்கிறான். ஆகாசம் இருக்கு, எல்லாருக்கும் ஸ்பிரெட்டா இருக்கு, வியாப்தமா இருக்கு, அது நியமன சக்தி கிடையாது இல்லையா. அதனால ஆனா ரெண்டு பேரும் பகவானுக்கு உண்டு. ஹி பெர்வேட்ஸ் எவ்ரிதிங், ஹி கண்ட்ரோல்ஸ் எவ்ரிதிங். அதான் அந்த ரெண்டுத்துக்கும் சொல்லுவோம், உதாரணம் சொல்லுவோம். யதா அந்தர்யாமி பிராமணன் ஸ்ருதி எல்லாம் கோட் பண்றார், எம் பிருத்திவியாம் திருஷ்டன் எஸ் பிருத்திவி சரிதம் அப்படிலாம் போறது, எம் பிருத்திவியின வேதன்றது பிருத்திவியில இருக்க அந்தர்யாமியா பிருத்திவிக்கு தெரியாது, எம் ஆத்மனிதிஷ்டன் எம் ஆத்மான வேத. அதே மாதிரி நம்ம ஜீவாத்மாக்குள்ளேயும் அந்தரியாம இருந்துட்டு அந்த ஆத்மாவுக்கு தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. ஆத்மாவே நமக்கு தெரியலையே, நம்ம எவ்வளவு சாஸ்திரம் வாசிச்சாலும் எல்லாம் சொரூபிக்கான சுபாக்கியான சொன்னா கூட நமக்கு நான்ற எண்ணம் இருக்கு, அந்த நான்ற எண்ணம் எது நமக்கு தெரியலையே, ஏதோ ஒன்று தெரியறதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். அப்படி அதுக்குள்ள அந்தரியாமையா நான் இருக்கேன், அதுவும் தெரியறது இல்லைன்னு. இது சேத்தனா சேத்தன வஸ்து ஜாத்தைஹி அதிருஷ்டேன அந்தர்யாமினா தத்திர தத்திர வியாப்தி உக்தம். அது மாதிரி அங்கங்க அந்த வியாப்தியானது சொல்லப்படுறது, அதிருஷ்டேனா புலப்படாத. ததஹ மத்தானி சர்வபூதானி, என்னது மத்தானி சர்வபூதானா, சர்வாணி பூதானி மயி அந்தர்யாமினி ஸ்திதானி, எல்லா பூதங்களும் என்னில் இருக்கின்றன, அந்தர்யாமியா இருக்கக்கூடிய எண்ணில் இருக்கின்றன. தத்திர ஏவ பிராமணே எஸ் பிருத்திவி சரீரம் சொல்றது, பிருத்திவி எதுக்கு சரீரமோ அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த சரீரம் இருக்குன்னா அந்த சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து இது எஸ் சரீரம்னு, எஸ் பிருத்திவி சரீரம், எஸ் வாய்ப்புன்னு சொல்ல போறது. அப்படி எல்லாரும் சரீரமா ஒரு விஷயத்தை சொல்றதுனால அந்த விஷயமானது அந்தர்யாமியா எல்லாத்துக்குள்ளயும் இருந்துட்டு இருக்கு, அல்லது எல்லா விஷயங்களும் அந்த அந்தர்யாமி ரூபத்தில் இருந்துட்டு இருக்கு. தாத்பரியமா இருக்கு. எஸ் ஆத்மா சரீரம் ய ஆத்மானம் அந்தரோ யமேதி, இது சதபத பிராமணத்தில் இருக்கு. ஆத்மாவும் சரீரமா இருக்கு, எந்த ஆத்மா, ஜீவாத்மா. அப்ப ஜீவாத்மாவும் சரீரமா இருக்கு, அச்சேதனும் சரீரமா இருக்கு. எவனுக்கோ அவன் எப்படி இருக்கான், ஆத்மானம் அந்தரஹ யமேதி, உள்ளுக்குள்ள வந்து நியமிக்கிறான். இது சரீரத்துவேன நியாமியத்துவ பிரதிபாதனாது, அதனால ஒரு ஷரீரபாவம் அதோட கூட நியமிக்கிறான்னு எதுக்கு தெரியறது, பிரதிபாதனாது. ததாயத்தே ஸ்திதி நியமனே பிரதிபாதித்தே சேஷித்துவம் ச நச்ச அகம் தேஷு அவஸ்திதா, ததாயத்தே ஸ்திதி நியமனே பிரதிபாதித்தே, இப்படிப்பட்ட சேஷித்துவத்தை சொல்லிட்டு நச்ச அகம் தேஷு அவஸ்திதா என்ன அர்த்தம்னா, அகம் து ந ததாயத்த ஸ்திதி மத்தியதோ தெய்ஹி ந கஷ்டித் உபகார இத்தியர்த்தா. இப்ப நமக்கு இந்த சரீரத்தினால உபயோகம் உண்டு, நம்ம ஒரு நல்லது பண்ண நினைச்சோம்னா சரீரத்தை கொண்டு பண்ண முடியும். ஆனா எம்பெருமானுக்கு மிச்சம் எல்லாம் சரீரமா இருந்தா கூட அவைகளால் அவனுக்கு எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவாப்த சமஸ்த காமன் அவனுக்கு பெயர், ந கஷ்டித் உபகார இத்தியர்த்தா தெய்ஹி. மத்திதௌ இல்லையா, என்ன எனக்குள்ள இருக்கக்கூடிய அவைகளால் எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னார். உடனே சொல்றார், நச்சமத்தானி பூதானி பஷ்யமே யோகம் ஐஸ்வரன் பூதபிரூதபிரூதஸ்தோ மமாத்மா பூத பாவனஹ. இவைகள்லாம் எனக்குள்ள இல்லைன்னு சொல்ல போறார். எப்படி இல்லைன்னா, ஒரு பானை இருக்கு, ஜலம் இருக்கு, பானை இருக்கு, ஜலம் இருக்கு, ஜலமானது பானைக்குள்ள இருக்கு, அப்ப பானை ஜலம் தாங்கின்னு இருக்கு, அந்த மாதிரி இவைகள்லாம் எனக்குள்ள இல்லை. எப்படி பானை பிசிக்கலா ஜலம் தாங்கிட்டு இருக்கோ அது மாதிரி நான் இவெல்லாம் எழுந்திருக்கு. அதான் தாத்பரியம் அதுக்கு சொல்ல போற. என்னுடைய ஐஸ்வர்யம் யோகம் ஐஸ்வரம் என்னுடைய இந்த டிவைன் இதை பாரு, சக்தியை பாரு. பூத பிரித்து நான் தான் எல்லாம் தரிக்கிறேன், பிரித்துன தரிக்கிறது, பூ பிரித்துன்னு சொல்றோம் இல்லையா, பூத பிரித்து நச்ச பூதஸ்தோ நச்ச பூதஸ்தகனா, நான் அவைகளுக்குள்ள இல்லை, நான் தரிக்கிறதுனால நான் அவைகளுக்குள்ள இல்லை. மமாத்மா பூத பாவனஹ, மம ஆத்மான்னு சொன்னா அந்த இடத்துல என்னோட சங்கல்பம் இருக்கே அதுதான் அவைகளை வந்து அவைகளுக்கு ஒரு பாவத்தை கொடுக்கறதுன்னு சொல்றார். வியாக்கியானம் பாருங்க, நச்ச மத்தானி பூதானி என்ன அர்த்தம் அதுக்கு, ந கடாதீனாம் ஜலாதேகைவ மம தாரகத்துவம். எப்படி ஒரு பானையானது ஜலத்தை தரிக்கிறதோ அது மாதிரி நான் தரிக்கல. இப்ப எப்படி தரிக்கிறேன்னு கேட்டா, மத் சங்கல்பேன பிரதேஷத பகுசியாம் பிரஜாய, வெறும் சங்கல்பம் தான். அந்த சங்கல்பம் என்னன்னா அப்டிராக்ட். இப்ப பூமி ஒன்று தரிக்கிறதுன்னு சொன்னா கூட ஆக்சுவலாக பார்த்தா வச்சுக்கோங்க, பூமியில் கிராவிட்டின்னு ஒன்று இருக்கு, அந்த கிராவிட்டியில் வச்சுக்கோங்க, பூமி நம்ம கீழே இருந்தாலும் பூமியில் தரிக்காது. இப்போ நிலாவுக்கு போகிறா, நிலாவும் கீழே நம்ம பூமி நடத்துல இருக்குது, ஆனால் அங்கே போனால் அவங்களும் நிற்க முடியல, அங்கே ஏன்னா அங்கே கிராவிட்டி இல்லை, இல்லை இதோட கம்மியாக இருக்குது, அப்போ என்ன இருக்குது அங்கே நிற்க முடியல. அப்போ தரிக்கிற சக்தின்றது ஒரு இன்விசிபிள் ஃபேக்டராக இருக்குது. பூமி தரிக்கிறதுனா பூமி தரிக்கிறதுக்கும் சக்தி தேவையாக இருக்குது. கேட்டு சொல்ல போகிறார், வாத்தகா எப்படி பிறகு, அது மாதிரி அந்த சங்கல்பத்தினாலேயே நான் தரிக்கிறேன். பஷ்ய மம ஐஸ்வரம் யோகம் அந்நத்திர குத்திரச்சித் அசம்பவனீயம் மத் அசாதாரணம் ஆச்சரியம் யோகம் பஷ்ய. வேற எங்கேயும் சக்தி பார்க்க முடியாது, என்னை தவிர வேற எங்கேயும் சக்தியை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஆச்சரிய சக்தியை பாரு. கஹ அசோ யோகா, என்ன அப்படிப்பட்டது நம்ம கேட்டா, பூத பிரித்து நச்ச பூதஸ்தோ மமாத்மா பூத பாவனஹ. இது கீதையினுடைய அப்படியே ஸ்லோக இதுவே. இப்ப சொல்ல போறார், சர்வேஷாம் பூதானாம் பர்த்தா, பர்த்தா பர்த்தான் அர்த்தம்னா தாங்கிறவன் அர்த்தம். பர்த்தான்னு கணவனுக்கும் பெயர் இருக்கு, அவன் அந்த பரிப்பான யான் அப்பதான் பர்த்தா. அப்ப ராஜாவுக்கும் பர்த்தான்னு பேரு, டிராமாலாம் வாசிச்சா பர்த்தா பர்த்தான்னு கூடுவான் ராஜாவெல்லாம். எஜமானனுக்கு பர்த்தான்னு பேரு, ஏன்னா எஜமானன் வந்து எல்லாரும் தாங்கிறான். அப்ப அப்படி சர்வேஷாம் பூத்தான பர்த்தா அகம் நச்ச தைஹி கஷ்டிதபி மம உபகார. அதே வார்த்தைகள், அவைகளால எந்த உபகாரம் கிடையாது, இல்ல இவைகள்லாம் உபகாரம் பண்றதுன்னு நான் இவளை பறிக்கல. மம ஆத்மாயம் பூதபாவனஹ, மம ஆத்மான்னு சொன்ன அர்த்தம்னா மம மனோமய சங்கல்ப ஏவ பூதானம் பாவயிதா தாரயிதா நியந்தாச்சு. என்னுடைய சங்கல்பத்தினாலேயே இல்லையா, என்னுடைய சங்கல்பத்தினாலே நான் தரிக்கிறேன், அவர்களை நியமிக்கிறேன் சொன்னார். அதுக்கு உதாரணம் சொல்ல போறார், சர்வசிய அஸ்ய ஸ்வசங்கல்பாயத்த ஸ்திதி பிரவர்த்தித்வே நிதர்சனம் ஆக. நிதர்சனம்ன்ற வார்த்தைகளும் இப்போ அந்த காலத்தில் நான் சொல்லுவாள், நிதர்சனம் அப்படின்னா அது வந்து உண்மை அல்லது ரொம்ப இட் கேன் பி சீன் மாதிரி அர்த்தம். அப்போ எக்ஸாம்பிள் சொல்கிற, யதாகாசஸ்துதோ நித்யம் வாயு சர்வத்ரகோ மகான் ததா சர்வாணி பூதானி மத்தானி திபதாரிய. ஆகாஷம் இருக்கு, வாயு இருக்கு, காற்று இருக்கு, ஆகாசத்துக்குள்ள வாயு இருந்துட்டு ஃப்ரீயாக சஞ்சாரம் பண்ணிருக்கு இல்லையா, பார்த்தா தான் தெரியுது வாயு எங்கேயும் எங்கேயும் போயிட்டு இருக்கு. எப்படி தெரியுது, இந்த மேகத்தை எங்கேயிருந்து கொண்டு போறது, அங்கேருந்து கொண்டு வர்றது, வீசிட்டு இருக்கு இப்போ. ஆனால் இப்போ அப்படி முடியுமா என்ன, அது அச்சேதன வஸ்து. அப்ப அதை தரிக்கிறதுக்கு ஒரு சக்தி போகணும். ஸ்ருதி கிரிய சொல்ல போற, பீஷாஸ்மாத் மாத்தேன்னு இருக்கு, ஸ்ருதி இருக்கு. அப்ப எந்தமான பயந்துட்டு தான் அந்த காத்தெல்லாம் வகிக்கிறது, அந்த காரியத்தை பார்க்கறதுன்னு இருக்கு. அது மாதிரி அந்த மாதிரி எப்படி இந்த வாயுவானது இந்த ஆகாசத்துக்குள்ள இருந்துட்டு எல்லா இடத்துலையும் இப்படி ஃப்ரீயா போயிட்டு இருக்கோ அது மேலே நான் தரிக்கிறேன்னு தாத்பரியமா இருக்கு. ததா சர்வாணி பூதானி மத் தானி துபதாரிய. இதுக்கு சொல்ல வரேன்னா தாங்கி பிடிக்கல, ஹேண்ட் ஹோல்டு பண்ணிட்டே இருக்கா வச்சுக்கோங்க, யாருக்கும் பிடிக்காது. ஒரு ஸ்டேஜ் இருந்துனா அம்மா அப்பா உபதேசம்னா யாருக்கும் பிடிக்கிறது இல்லையே, எதுக்கு தெரியும், எனக்கே தெரியும் இது சொல்லாம இருக்கே அப்படின்னு சொல்றோம். ஏன், அப்ப எத்தனை ஏதோ ரெண்டு வயசு மூணு வயசு கை பிடிச்சி கூட்டிட்டு போலாம், ஆறு வயசு ஏழு வயசு மேலே கை பிடிச்சி ரோட கூட்டிட்டு போங்க, கையை உதறும் முதல்ல எவ்வளவு நானே வரேன் அப்படின்னா, ஏன்னா அப்ப நமக்கு தெரியுது ஐநோ அப்படின்னு. அப்ப பெருமாளுமே பண்ணியிருந்தா வச்சுக்கோங்க, அப்புறம் இப்பெல்லாம் எஸ்கேப் எல்லாம் நினைச்சுப்பான். அதான் அவருடைய ஒரு பியூட்டியே. அவர் யாரும் பைண்ட் பண்றதே இல்லை. கேள்வி கேட்கலாமே, எல்லாருக்கும் ஞானத்தை கொடுத்து எல்லாருக்கும் மோட்சத்தை ஆட்சி போலாமே, எல்லாம் அங்கேயே உட்காந்து எனக்கு இது பிடிக்கல அங்கேயே போறேன்னு சொன்னா வச்சுக்கோங்க, கஷ்டமா போயிடும். அதனால என்ன பண்றதா, எல்லாருக்கும் ஃப்ரீடத்தை கொடுக்குறாரு. எங்க இருக்கு ஒரு இரு பின்னாடி எல்லாம் அறப்படுறது இல்லை காரணம். அது மாதிரி யதா ஆகாஷே அனாலம்பனே மகான் வாயு ஸ்திதா சர்வத்திர கச்சதி. அனாலம்பனா சப்போர்ட் இல்லாம வாயு தான் இருக்கு, அப்படியே இல்ல சஞ்சரம் என்று எல்லா இடத்துலயும் சர்வத்திர கச்சதி. சது வாயு நிராலம்பன மதாயத்த ஸ்திதி இது அவசிய அபியுபகமனியோ மயா ஏவ திருதஹ இது விஞ்ஞாயதே. அப்ப நிச்சயமா இது ஏதோ சக்தி இதை தரிச்சுட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதா இல்லையா? வெறும அச்சேதன வசத்து போக முடியாது. அந்த மாதிரி நமக்கு இப்ப சூரியன் இருக்கு, சூரியன் எல்லாம் நெய்யாய்க்கன்ற ஒருத்தருக்கான் நியாய மத்திய சேர்ந்தவன். அவன் வந்து ஈஸ்வரன் இருக்கான்னு அனுமானத்துல ஸ்தாபனம் பண்றான். ஸ்ருதி சொல்றதுன்னு நம்ம ஒத்துக்கிறது இல்ல. இப்போ நமக்கு பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரமாணம் தேவை. வைவையா நம்ம கேட்டுருக்கோம் அப்பா அம்மா கிட்ட, அதனால எல்லாருக்கும் நம்ம ஒரு மோஸ்ட்லி பகவான் இருக்காரு எப்படி இருக்காருன்னு இருக்காரு நம்பிக்கை இருக்கு. பட் முத முதல்ல அந்த மாதிரி இருக்காரு தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரமாணம் பண்ணும். ஸோ ஆகமமோ ஸ்ருதியோ சொல்றது இல்லையா? ஆனா இப்ப இத்தனை மதங்களும் அவள் ஏதோ ஒரு ஸ்கிரிப்சர் வச்சிருந்து இது சொல்றது எங்க தெய்வம் இருக்குன்னு சொன்னா நம்ம ஒதுக்க மாட்டோம். ஏன்னா அது என்ன யாரு ஏன்னா தெரியாது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அப்ப ஃபெய்த்ன்றது அந்த ஸ்கிரிப்சர் மேல ஃபெய்த் இருந்தாதான் அது சொல்ற விஷயத்துல ஃபெய்த் வரும் இல்லையா? அப்புறம் லாஜிக்கலா டிஸ்கஸ் பண்ணச்சு ஸ்ருதியை கொண்டு நம்ம இது ஸ்தாபனம் பண்ண முடியாது. ஸ்ருதியே நான் ஒத்துக்கலன்னு சொல்ல வச்சுக்கோங்க. அவங்ககிட்ட போய் இல்லப்பா எங்க வேதம் சொல்றது, வேதம் சொல்றதுன்னா உன் வேதம் யாரையா கேட்டாது எனக்கு நம்பிக்கையே இல்லைன்னு சொல்றதுனா பிரச்சனை. அப்ப நெய்யாய்க்கன் என்ன பண்றான், அனுமானத்தாலேயே பகவான் இருக்கான்னு சாதிக்கிறான். அதை சொல்றான், எந்த வஸ்துவை பார்த்தாலும் எல்லாம் உண்டானது தான் நம்ம பாக்குறோம். அப்போ உண்டான வஸ்துக்கள்லாம் ஒரு ஒரு காரணம் ஒன்று பாக்குறோம். ஒரு பானை வந்திருக்குன்னு சொன்னா பானை தானா வரல, அதை ஒருத்தன் பண்றான். அது மாதிரி மொத்த பிரபஞ்சத்தையும் கண்டிப்பா ஒருத்தன் பண்ணிருக்கணும். அது நம்மள மாதிரி ஜீவாத்மா இருக்க முடியாதுன்னா இது பெருசாவும் இருக்கு. இன்னொன்னு டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் தி பிராத்னு நிறைய பேர் இருந்தாலும் சரியா வராது. அப்ப நிச்சயமா யாராவது ஒருத்தனா இருக்கணும், அவன் நம்மளை காட்டும் விலட்சணமா இருக்கணும் அப்படின்னு காரணத்தை சொல்றான். அதுல இன்னொன்னு சொல்றான், குருவா இருக்கிற வஸ்து ஹெவியா இருக்கிற வஸ்து கீழே விழாம இருக்கா இல்லையா? சூரியனை பார்க்கறோம், சந்திரனை பாக்குறோம். சூரியன் இன்னைக்கு விழுந்த மாதிரி தெரியலையே, சந்திரன் விழுந்த மாதிரி தெரியலையே. அப்ப அவைகளை நிக்கிறதா இல்லையா? அப்ப அவ்வளவு ஹெவியா இருக்க விஷயங்களை நிக்கிறோம்னு சொன்னா அதுக்கு சக்தி வேணுமா இல்லையா அதை தாங்கி பிடிக்கிறதுக்கு? அதனால அந்த சக்தி தான் ஈஸ்வரன் அவன் ப்ரூவ் பண்றான். அது மாதிரி இங்க சொல்ற இந்த காத்தானது வெறுமை அப்படி தானா போக முடியுமான்னு போக முடியாது, அதோ சக்தி நியமிக்கணும். அந்த மாதிரி நான் என்ன பண்றேன், ததாயேவ சர்வாணி பூதானி தைஹி அதிருஷ்டே மயி ஸ்திதானி. அதனால அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் இயக்கிறது. இப்ப நம்மளே கூட பாருங்க எவ்வளவு நமக்கு ஞாபகம் வருதி பாருங்க, நம்ம சரீரத்துல எவ்வளவு விஷயங்கள் உள்ள இயங்கிட்டு இருக்கு. நம்ம சங்கல்பத்தில் அதெல்லாம் ஏங்கிறது ரத்தம் நம்மளால எடுத்து ரத்தத்தை நிறுத்த முடியுமா நிறுத்த முடியாது. ஹார்ட் பீட்டை ரெகுலேட் பண்ண முடியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டு பிராணாயமெல்லாம் பண்ணால் ரெகுலேட் பண்ணலாம் தவிர அந்த 70 ஃபிக்ஸ் பண்ணுறாளே அந்த அந்த நார்மல் பேரமீட்டர்ஸ்னால ஒன்று பண்ண முடியலையே. அப்போ நமக்கே உள்ளுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் ஏதோ சக்தினால ஏங்கின்னு இருக்கு. ஆனால் நம்ம அதெல்லாம் கம்ஃபர்டபுளாக மறந்துடுறோம். எது வந்தால் நான் பண்ண நாம நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இவ்வளோ பேர்பஸ் ஹெல்ப் பண்ணுறது, இந்த போன் வளர்றது, சாப்பிட்றோம் சரி, அதை ஒரு விஷயம் மாத்திரதா இல்லையா, எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது ஏதோ ஒன்று, இப்போ ஏகப்பட்ட சக்தி இருக்கா இல்லையா? அதனால தான் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஒரு டெய்ட்டியை ஒத்துந்துட்டேன். ஒரு ஒரு காரியம் பண்ணுறதுக்கு ஒரு டெய்ட்டி. அக்னியா அக்னி பகவான், வாயுவா வாயு பகவான், எல்லாத்துக்கும் சக்தி. அந்த சக்தி தான் அந்த தேவதை. கடைசியில் அந்த தேவதை நியமிக்கிறது ஒரு பரதேவதை, அதுதான் எம்பெருமான்னு இருக்கு. ஸோ அந்த மாதிரி அதிர்ஷ்டே மயி ஸ்திதானி மயாயவ திருதானி இது உபதாரைய. அப்ப எல்லாத்தையும் நான் தான் தரிச்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்கோ. யதா ஆகு வேதவிதகா, யதா ஆகு வேதவிதகா, வேதம் தெரிஞ்சதா சொல்றா அப்படின்னு சில பிரமாணங்களை கட்டுறார். மேகோதய சாகர சந்நிவர்த்தி இந்தோகோ விபாக ஸ்புரித்தானி வாயோகோ வித்யுத் திவங்கோ கதி உஷ்ண ரஷ்மேகே விஷ்ணோகோ விசித்ராக பிரபவந்தி மாயாகா. இதெல்லாம் எம்பெருமானுடைய ஒரு மாயையா இருக்கு. எது மேகம் உண்டாது தெரியலனு, உண்டார மேகம் தெரியும் காணாமல் போறது, வானத்தை பார்த்தா தெரியும் மேகம் இருந்துட்டே இருக்கு டிசால்வ் ஆகிடும் தெரியலனு. அப்ப இருக்கிற மேகம் இல்லாது உண்டாது காணாமல் போறது, இதெல்லாம் யார் பண்றா? அப்புறம் சமுத்திரம் இருக்கு, எங்கேயாவது எப்பயாவது சுனாமி இல்லாத தவிர அது தாண்டி வருது இல்லையே, அங்க வருது திரும்பி போறது, அது ஒரு லிமிட்ல இருந்துருக்கு இல்லையா? இது சந்திரனாவது க்ஷீயத்தே வருததே, நிழலுடைய குறையிறது போறது அப்படின்றார். நமக்கு நீ தெரியும் விஞ்ஞானத்தை சின்ன இல்லை, அதனால ஷேடோ சொல்லிட்டு இருக்கோம். இருந்தாலும் ஒரு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதுக்கு. அதுக்கு அப்புறமா வாயு எப்படி போறது? இப்ப பார்த்தோம் கஜா புயல் பத்தி சொல்லச்சே, எவ்வளவோ பிடிக்க ட்ரை பண்றான், இங்க வருதுன்றா, அங்க வருதா, இங்க போறதுன்றா, கடைசியில நாட்டுக்குள்ள வந்தப்பறம் தீவிரமாயிடுது. யூஸ்வலா கரையை கடந்துருக்குன்னா வீக்கன் ஆகும், ஆனா இது என்னன்னா இங்க வந்தப்பறம் ஜாஸ்தியா போயிடுது. இதெல்லாம் அப்ப நம்ம சக்தியில பிடிக்க கூட பண்ண முடியல, இந்த வேகத்துல தான் வரும் இல்ல இங்கதான் வரும்னு சொல்ல முடியல. அப்ப இதெல்லாம் எப்படி நடக்கிறது அப்படின்னு. அதுக்கப்புறமா மின்னல், வித்யுத் விபங்கா, மின்னல் வெட்டுறதா இல்லையா அது. அப்புறம் அந்த உஷ்ணம் எப்படி வந்து சூரியன் வந்து எப்படி உஷ்மரஷ்மையான சூரியனுக்கு பெயர், சூரியனுடைய கதி, இதெல்லாம் விஷ்ணுடைய மாயை அப்படின்னு சொல்றது. இது விஷ்ணோகோ அனன்ய சாதாரணானி மகாச்சரியானி இத்தியர்த்தக, இதெல்லாம் மகா ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்ப சயின்ஸ் கூட என்ன பண்றான் பார்த்தீங்கன்னா, சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றான் இப்ப இதே மாதிரி காரணங்கள்லாம் போட்டு கண்டிப்பா காட் எக்ஸிஸ்ட்றான். ஏன் சொல்றான் அப்படின்னா, இந்த சோலார் சிஸ்டம் கம்பேர் பண்றான், கம்பேர் பண்ணா இந்த எர்த்ன்னு ஒண்ணு இருக்கிறதுக்கு ஜூபிட்டர் மாதிரி ஒரு பிளானட் தேவையா இருக்கான். வெறும் சன்னன் எடுத்துருந்தா லைஃப் வராதான். என்ன சொல்றான், சூரியன் வேணும், எர்த்தா லைஃப் வரும்ன்றான். இப்ப சொல்றான் அந்த மாதிரி கிடையாது, ஆக்சுவலா எர்த்ன்னு ஒரு பிளானட் லைஃப் இருக்கிறதுக்கு மூணு விஷயம் தேவை, ஜூபிட்டர் வரைக்கும் தேவையா இருக்கு. ஏன்னா ஜூபிட்டர் என்ன பண்றதுன்னா இந்த எர்த் நாசமாகாம அதை பாதுகாக்கிறது. ஏன்னா இது ஃப்ரீ சிஸ்டம், எவ்வளவோ ஆஸ்ட்ராய்ட்ஸ் அது எல்லாம் பறக்கிறது. அப்ப ஜூபிட்டர் என்ன பண்றது, தனக்கு வீட்டுக்கு இங்க வர விடாம இது மாதிரி ஒவ்வொன்னா கண்டுபிடிச்சு சொல்றான். இதெல்லாம் கண்டிப்பா அப்படி வி கேனாட் லீவ் இட் எ சான்ஸ், காட் கண்டிப்பா இருக்குன்னு சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்றான். அப்ப ஆராய்ச்சி பண்ண அவனுக்கே இப்ப விசுவாசம் ஏற்படுறது. முதல்ல நாத்திகனா இருந்த சயின்டிஸ்ட் தான் இப்போ இல்ல இல்ல கண்டிப்பா காட் ஒன்னு இருக்கு, அது எப்படி இருக்குன்னு விசாரம் இல்லை, ஆனா ஒரு பிரின்சிபல் இருக்குன்னு ஒத்துக்கிறான். அது மாதிரி இப்போ இதெல்லாம் அவனுடைய சக்திகள். ஸ்ருதியில சொல்றது, ஏதஸ்யவா அக்ஷரஸ்ய பிரசாதனே காரி சூர்யா சந்திரமசு விதிர்தோ திஷ்டதா. இந்த சூரியன் சந்திரன் என்ன பண்றது, இவனுடைய சக்தியினாலதான் வந்து நிக்கிறது. பீஷாத்மா வாதப்பகுதே பீஷோதேதி சூரியகான்னு தைத்திரிய உபநிஷத் சொல்றது. இவனுக்கு பயந்துட்டுதான் வாயுவானது போறது, சூரியனானது இருக்கு. பீஷாத்மா அக்னிஸ்கேந்திரஷ்டான அக்னி இந்திரன் எல்லாரும் என்ன பண்ற, மிருத்யுவானது எப்படி பண்றது, எல்லாம் வந்து இவனுடைய ஒரு ஒரு பயத்தினால்தான் நடக்குதுன்னா இவனுடைய பிரசாசத்தினால நடத்தம், இவன் தான் வந்து எல்லாத்தையும் பண்ண வைக்கிறான்னு ஸ்ருதி பிரமாணத்தை காட்டுறார். சகலேந்திர நிரபேட்சஸ்ய பகவத சங்கல்பாத்து சர்வேஷாம் ஸ்திதிஹி பிரவிதி உக்தாஹ ததா தத் சங்கல்பாதேவ சர்வேஷாம் உற்பத்தி பிரளயோபி இத்யாஹ. இப்ப வெறும் தரிக்கிறது நியமனம் சொல்லிட்டார், தரிக்கிறது நியமனம் சொல்லிட்டார். ஆனா எப்படி இவைகள்லாம் வந்தது, இவைகளுடைய எண்டில் எல்லாம் எங்க போகும்னு சொல்லுமா இல்லையா, அதுக்கு சொல்ற தத் சங்கல்பாதேவ சர்வேஷாம் உற்பத்தி பிளையவ், இவைகள் எங்கேருந்து வருதுன்னா எல்லாமே பகவான் மத்த பிரவர்த்தின்னு சொல்லப்பாரு, எங்கிட்ட இருந்து என்ன வரப்போறது திருப்பி என்னையே அடையாது. எப்பனா பிரம்மாவினுடைய அழிவுல, ஏன்னா போன சாப்டர்ல பார்த்தோம் பிரம்மா நிறைய விதமான பிரளயத்தை சொன்னார், அதுல சில பிரளயத்தெல்லாம் பிரம்மா கிட்ட படித்திருப்பி லெவல்ல வந்துடும். ஆனா இது அப்படி இல்லை, அந்த பிரம்மாவுடைய அழிவும் போதும் எல்லாம் பிரமாணத்துல போய் வரப்போறது. ஏழாவது பத்தியம், சர்வபூதானி கௌந்தேய பிரகிருதி யாந்தி மாமிகா கல்பக்ஷயே புனஸ்தானி கல்பாது விசிஜாமியம். சர்வபூதானி கௌந்தேய, எல்லா பூதங்களும் பிரகிருதி யாந்தி மாமிகாம், மாமிகாம் மாமிகாம்னா என்னுடைய அர்த்தம். சோ பிரகிருதியை ஓன் பண்றார், என்ன பண்ற, பிரகிருதியை ஓன் பண்றார் இல்லையா. அப்படிப்பட்ட என்னுடைய பிரகிருதி இருக்கே, ஸ்வபாவம் இது இருக்கே, அதுல வந்து எல்லாம் அடையறதுன்றார். கல்பக்ஷயே புனஸ்தானி, திருப்பி என்ன பண்றாரு, புனக கல்பாது விசிறாமி, ஒரு கல்பம் பிறக்கச்சே திருப்பி அவைகளை நான் வெள்ள விடுறேன்னு சொல்றார். ஸ்தாவர ஜங்கமாத்கானு சர்வாணி பூதானி மாமிகாம் மச்சரீர பூதாம் பிரகிருதி. இந்த மாமிகம் என்ன அர்த்தம், என்னுடைய சரீரமா இருக்கக்கூடிய பிரகிருதி இருக்கே அது எப்படி இருக்கு, தமசப்த வாச்சியாம்னு சொன்னார். ஏன் தமசப்த வாச்சியம் சொன்னார்னா, ஸ்ருதியிலையும் ஸ்மிருதியிலையும் தமஹான்னு அதுக்கு இண்டிகேஷன் இருக்கு, அதனால தமசப்த வாச்சியாம் நாம ரூப விபாக அனர்ஹாம். அந்த ஸ்டேட்ல என்ன அர்த்தம் கிடையாதுன்னா, இந்த பசங்க வந்து கிளே வச்சு விளையாடுறத வச்சுக்கோ, விளையாட்டு முடிஞ்ச எல்லாத்தையும் மொத்தமா சேர்ந்து ஒரு கிளே ஆயிடுறது இப்போ. அப்ப அதுக்கு முன்னாடி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸ் கொடுத்துருக்கோம், அது இது குதிரை இது கழுதான் கொடுத்துருக்கோம். ஆனா ஒன்று சேர்த்ததுக்கு அப்புறமா அப்ப நேமம் ஃபார்ம்லாம் போச்சு. அந்த மாதிரி பிரகிருதி என்ன ஆகுது, மொத்தமா கான்ட்ராக்ட் ஆகி நாமரூப விபாக அனர்ஹாம். விபாக அனர்ஹாம்னா பிரிச்சு பார்க்கறதுக்கு சக்தியே இல்லை. கல்பக்ஷயே இப்ப சத்துர்முகாவசான சமயே, சத்துர்முகனுக்கும் ஒரு இறுதி அந்த சமயத்துல மத் சங்கல்பாத் யாந்தி, என்னுடைய சங்கல்பத்திலேயே எல்லாம் எண்ணம் வந்து சேருகின்றன. தானியவ பூதானி கல்பாத புனக விசர்ஜாமியகம், அவைகளையே என்ன பண்றேன் திருப்பியும் அடுத்த சிஷியில வெளிவிடுறேன். யதாக மனுகு, மனு சொல்றார் ஆசைதிதம் தமோ பூதம்னு. தமோ அதுக்காக தான் மேல புண்டர் தமசப்த வாச்சம் புண்டர் மேல தமசுன்ற வேர்ட்னால இதை சொல்லியிருக்கார். தமோ பூதம்னு சொன்னா அசதேவ இதமக்கிற மாசி உபநிஷத் சொல்றது. முதல்ல அசத்து தான் இருந்ததுன்னு சொல்றது. அதுன்னு அசத்து தான் முதல்ல இருந்ததுன்னு சொன்னா இந்த மாதிரி பிரிச்சு பார்க்கறதுக்கு பிரசக்தி இல்லாத விஷயம் இருக்குன்னு அர்த்தம். சத்து சத்துனா இது இருக்கு இது இருக்குன்னு சொல்லலாம். அசத்துன்னு சொல்றப்ப இப்படி சொல்ல முடியாத நிலை. அப்படி சோபித்யாய சரீராத்து சுவாதன மேல போறது அந்த எட்டாவது பத்தி சொல்றவர். அந்த சோபித்யாயன் சொன்னா அது சங்கல்பித்தது, தன்னுடைய சரீரத்திலிருந்து அனைத்தையும் சிருஷ்டி செய்வதுன்னு மேல ஸ்லோகங்கள் போடுது. அப்ப அந்த அபித்யாயன்ற பதத்தை போட்டு சங்கல்பத்துக்கு எடுத்துட்டாரு. இது சுதிரபி எஸ்யா வியக்தம் சரீரம், சுபால உபநிஷத்து எஸ்ய அவ்வக்தம் சரீரம்னு அந்த பிரகிருத்தியை சொல்றது. எதுக்கு பிரமாணங்களை காட்டுறாருன்னா மாமிகாம் மத் சரீர பூதாம் பிரகிருத்தின் பதம் போட்டார் இல்லையா மேல ஃபர்ஸ்ட் லைன்ல, அதுக்கு இதெல்லாம் எவிடன்ஸா காட்டு. எஸ்யா அவ்வக்தம் சரீரம், அப்புறம் இத்தியாதிகா அவ்வக்தம் அக்ஷரே லீயத்தே, அக்ஷரம் தமசி லீயத்தே, தமஃ பரே தேவே ஏகி பவதி. அந்த கடைசியில தமஃ பரே தேவி இருக்கு இல்லையா, அந்த தமஹாதான் அவ்வக்தமா இருக்கக்கூடிய ரூபம், அது பரே தேவின்றது பகவானிடத்துல போய் சேர்றதுன்னு சுத்தி பிரமாணங்கள்லாம் காட்டுறார். தம ஆசி தமசா குணமக்ரே பிரகேதம்னு இருக்கு சமீத ரிக்வேதத்துல. இப்படி ஏகப்பட்ட இதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு தமசுன்ற சப்தத்தினால. இது சொல்லப்படுறது இந்த பிரகிருதி எல்லாம் கலந்து கட்டி நாமரூபம்லாம் இல்லாம இருக்கக்கூடிய விஷயத்துக்கு அது எனக்குள்ள வந்து அடங்குறதுன்னு சொன்னார். ஸோ நான் அவைகளை எனக்குள்ளதான் அடங்கி இருக்கு, நானே அவைகளை சிருஷ்டி பண்றேன், நானே அவளை கண்ட்ரோல் பண்றேன், நானே அவளை மெயின்டைன் பண்றேன்னு சொன்னார். பிரகிருதி சுவாமி அவஷ்டபிய விசுஜாமி புனஸ்புனக பூத கிராம மிமம் கிருஷ்ணம் அவசம் பிரகிருத்தேகே வசாது. பிரகிருதி சுவாம் அவஷ்டபிய, இந்த இது இருக்கணும் பிரகிருதி இருக்கணும், இது எனக்கு உட்பட்டதா இருக்கு. சாங்கியம் சொல்ற மாதிரி பிரகிருதி தானே இயங்கல, சாங்கிய மதத்துல இந்த பிரகிருதி இயக்கத்துக்கு பகவான ஒத்துக்கல. மீமாம்சகர் கிட்டத்தட்ட அது மாதிரி சொல்லலாம், பிரளயத்தையே ஒத்துக்கல மீமாம்சகர். பிரளயம்னு ஏற்பட்டதுல சுற்றி ஏற்படணும், நாங்க பிரளயத்தையே ஒத்துக்கலன்ட்டான். எப்பயுமே இருந்துட்டே இருக்கும் பிரகிருதி அப்படின்ட்டான். எப்படி ஈஸ்வரனை அவாய்ட் பண்ணலான்றதுக்கு அவளா சொல்ற ஆர்குமெண்ட் இல்ல. நீங்க சொன்ன பிரளயத்தை நாங்க ஒத்துக்கல அப்படிப்பட்ட பிரளயம் ஆகாது. இல்ல சாங்கியம் சொல்றான் பிரகிருதிக்கு அந்த சக்தி உண்டு, தானே என்ன பண்ணும் தானே சிருஷ்டி பண்ணிக்கும் தானே அழிஞ்சுக்கும் சொல்றான். ஆனா அப்படி சொல்லல, பிரகிருதி சுவாம் அவஷ்டபிய விசிருஜாமி புனப்புனக, இந்த பிரகிருதி இருக்கு இல்லையா இத நான் வந்து எனக்குள்ள வச்சுட்டு எல்லா சிருஷ்டியும் பண்றேன். அண்ட் இவைகள்லாம் என்ன பண்றது அவசம் பிரகிருத்தேகே வசாத்து, பிரகிருத்தினுடைய வசத்தினால இவைகள்லாம் உண்டாருது இல்ல. அது என்ன பிரகிருத்தினா அவளோட கர்மாதான் பேசிக்கலி. ஸ்வகீயாம் விசித்திர பரிணாமினாம் பரிணாமினின் பிரகிருதி அவஷ்டபிய, எட்டாவது பத்தியத்தினுடைய வியாக்கியானம். ஸ்வகீயாம் விசித்திர பரிமாணினின், விசித்திரமான பரிணாமங்கள் அடைகிறது இந்த பிரகிருதி இருக்கு. இன்னுமே அவளுக்கு புரியல. நேற்றுதான் பேப்பர்ல நியூஸ் பார்த்தேன், கேரளா வெள்ளத்துக்கு அப்புறமா புது விதமான பிளான்ஸ் எல்லாம் அங்கே வந்திருக்கான். எப்படி இதெல்லாம் வருது, புது ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் வருது, ஒரு சேஞ்ச் ஆச்சுன்னா புதுசான லைஃப் எல்லாம் உண்டாருது. இந்த பிரகிருதி என்ன பண்றதுன்னு கேட்டா விதவிதமான சிருஷ்டிகளை பண்ணிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட பிரகிருதி அவஷ்டபிய அப்படின்னா அஷ்டதா பரிணமைய, எட்டா நான் பண்ணி என்ன பண்றேன், இமம் சதுர்விதம் தேவ திரியங்கு மனுஷ்ய ஸ்தாவர ஆத்மகம் பூத கிராமம். காட்ஸ் திரியங்னா விலங்குகள், மனுஷியன் ஸ்தாவரம்னா பிளான்ஸ், இப்படிப்பட்ட விதவிதமான அந்த பூத கிராமம்னா கிராமம்னா சமூகம், இப்படிப்பட்ட மல்டிடியூட் ஆஃப் பீங்ஸ் இருக்கு இல்லையா, இவைகள் நான் வெளியிடுறேன். மதியாய மோகினியாக குணமையாக பிரகிருதே, என்னுடைய இந்த எனக்கு சதுஷ்லக சொல்றாரு இல்லையா, காந்தஸ்தே புருஷோத்தம பரிமதி சையாசன வாகனம் வேதாத்மா விஹேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினி. யவனிக்கான திரை. அப்ப அந்த பிரகிருதி அப்படின்னா ஒரு திரை மாதிரி சக்தியெல்லாம் மறைக்கிறது உட்காந்து. அது எப்படி இருக்கு, மதியாயா மோகினியாக குணமையாக பிரகிருதி. அந்த மூன்று குணங்கள் தான் அது அது மோகிக்கிறதுக்கு விஷயமே, ரஜஸ்தமஸ் சத்வம். அப்படிப்பட்ட இந்த பிரகிருத்தியை கொண்டு பிரகிருத்தேகே வசாத்து அவசம் புனப்புன காலே காலே விசிஜாமி, அவைகளுக்கு வசம் இல்லாம மறுபடியும் மறுபடியும் பிறக்கின்றன சொன்னார். ஏவம் தர்ஹி விஷம சிருஷ்டியாதீனி கர்மாணி நைர்கிருண்யாத் அபாதனேன பகவந்தம் பந்தந்தி இது அன்றாக. சரிப்பா, இப்ப லோகத்துல ஒரு கர்த்தா இருக்கா ஒரு காரியம் இருக்குன்னு சொன்னா வச்சுக்கோ, காரியத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் நிச்சயமா கர்த்தாவுக்கு தான் போய் சேரணும். ஒரு பானை சரியா இல்ல வச்சுக்கோ, பானை சரியா இல்லைன்னா அது பானை மேலே குத்தம், பானை பண்ண மேலே குத்தம். அப்ப லோகத்துல இவ்வளவு விசித்திரமான விஷயங்கள்லாம் இருக்கு, இவ்வளவு வேரியேஷன் இருக்கு, ஒருத்தன் கஷ்டப்படுறான் ஒருத்தன் இதுவா இருக்கான், இப்ப இதெல்லாம் யாருக்கு போகும், பகவானுக்கு தானே போகும்னா. அதுக்காக சொல்ற நச்சமாம் தானி கர்மானி நிபந்தந்தி தனஞ்சய உதாசீனம் அசக்தம் தேஷு கர்மசு. நச்சமாம் தானி கர்மானி நிபந்தந்தி, இந்த இந்த சிருஷ்டி ஏற்கனவே வேற இதுல இப்ப சொல்லிக்கோ நம்ம, அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் அது. தானி கர்மானி நிபந்தந்தி, என்னை இந்த ஆக்சன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது ஐ எம் நாட் தி ஆக்சுவல் கர்த்தா ஃபார் தன் அர்த்தம். இப்போ பேங்க்குக்கு போறோம், பேங்க்குக்கு போய் செக் கொடுத்து பணம் வித்ட்ரா பண்ணி கொடுக்குறோம், அக்கௌண்ட்ல பைசா இருந்தா கொடுக்க போறான், அக்கௌண்ட்ல பைசா இருந்தா அவன் கொடுப்பாங்கன்னா அப்புறம் என்ன அண்ணா அந்த பேங்க்ல பணமே தெரியல எனக்குன்னு சொன்னா வச்சுக்கோ, எப்போ அவனுக்கு அக்கௌண்ட்ல பணமே இல்லைன்னா அதை பத்தி எனக்கு நான் பணம் கேட்டா கொடுக்குமா இல்லையான்னு சொன்னா வச்சுக்கோ, எப்படி கொடுக்க முடியும். அது மாதிரி ஒரு பேங்க் மேனேஜர் மாதிரி பகவான் இருக்கான், நம்ம போய் ரெக்வஸ்ட் பண்றோம்னு சொன்னா அக்கௌண்ட்ஸ் பாக்குறான் இருக்கா இல்லையா கொடுக்கலாமா வேணாமான்னு, அப்ப அக்கௌண்ட் காலி ஒன்னும் கொடுக்கணும்னு சொல்லிடுறான். ஆனாலும் அவன் அப்படி இல்லை, ஆக்சுவலா பாஸ்ட் ரெக்கார்டை பாக்கிறான், நம்ம கஸ்டமர் எத்தனை நாளா இருக்காருன்னு பாக்கிறான். பரவாயில்ல, நம்ம கிட்டே வந்துட்டு இருக்க 100 வருஷமா பரம்பரை பரம்பரை கஸ்டமர் வந்துருக்கா, இது வரைக்கும் எந்த டிஃபால்ட்லாம் ஒன்றும் இல்லை, சரி போனா போறது 50,000 ரூபாய் கூட அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சில பேருக்கு விஷயத்தை கிராண்ட் பண்ண, அதான் அவனுடைய தயை. அப்படி வெறுமே இருக்க போறது இல்லை கிடையாதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அப்ப சில விஷயங்கள்லாம் பண்ணணுமே, மோட்சத்தெல்லாம் அடிக்கணுமே, அதனால என்ன பண்ற, அப்ப பாஸ்ட் கேரக்டர்லாம் பார்க்கறான், எத்தனை வாட்டி வந்திருக்கான், இந்த பேங்க்ல மட்டும் அக்கௌண்ட் இருக்கா, வேற எங்கேயாவது அக்கௌண்ட் வச்சுட்டு இருக்கானா, வேற எங்கேயாவது அக்கௌண்ட் இருந்தா அந்த பேங்க்ல பார்த்துக்கோ விட்டுடுவான், பாவம் இதுக்கு இங்க விட்டா வேற எங்கேயும் அக்கௌண்ட் கிடையாது, சரி கொடுத்து அனுப்பு அப்படின்னு. இதெல்லாம் தான் கவிகள், அதாவது நம்ம ஆச்சாரியர்கள் என்ன பண்ணா அழகா அதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா. அதுல தயா சதகத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு பாருங்க, அந்த புக்ல இருக்குன்னு நினைக்கிறேன், சில பக்கங்களை காணதுல நினைச்சேன் கர்மானபந்தி, நிறைய இடத்துல சொல்ற கோதாசத்துல கர்மானபந்தி பலதான ரத்தசிய பர்த்துகு. அவன் என்ன பண்றான்னா கர்மாதான், நம்ம கிட்ட கர்மாதான் அவனுக்கு அக்கௌண்ட் செட்டில் பண்றதுக்கு இது. அப்படிப்பட்ட பகவான் அடிக்கடி காட்டுற இடத்துல, ஏன்னா அவன் மேல தோஷத்தை கல்பிக்க முடியாது. நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கோன்னு சொன்னா இதுல நம்ம பங்கு தான் பிரதானம், கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன்னு சொன்னா நம்ம தான் அந்த கஷ்டத்துக்கு முக்கியமான காரணமா இருக்கும் இன்சிடென்டலி. அப்படி உதாசீனவத்து உதாசீனமா இருக்கான்னு சொன்ன அர்த்தம்னா இன்டிஃபரெண்டா இருக்கான், உதாசீனவத்து ஆசீனம். ஏன்னா அந்த ஹேண்ட் ஹோல்டிங் பண்ண மாட்டான் வந்து, அதான் முதலே சொன்னோம், எல்லாரையும் வந்து இதை பண்ணாத ஒரு ஸ்டெப்லயும் இல்ல இல்ல இங்க போகாத, நமக்கே ஒரு எழுச்சியா இருக்கும் பாருங்க, யாராவது ஒருத்தர் பக்கத்துல நின்றுட்டு உனக்கு நல்லா தண்டா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போகாத அங்க உட்காராது அங்க படுக்காதுன்னு சொல்லியிருந்தா அல்டிமேட்டா பதில் எரிச்சல் தான் வருது. ஏன்னா நான் கொஞ்சம் பண்றேனே, நானே முடிவெடுக்கலன்னு சொல்றேன் நம்ம, அதனால அவன் என்ன பண்றான்னா உதாசீனா இருக்கான், சரி பண்ணட்டும் அப்படின்னு. அப்ப அவாவாளுடைய கர்மாவை அனுசரிச்சுதான் சிருஷ்டியானது நடக்கிறது அப்படின்னு சொல்ற. நச்ச தானி விஷம சிருஷ்டியாதீனி கர்மானி மாம் நிபந்தந்தி, இந்த சிருஷ்டியில் இருக்கக்கூடிய விஷமத்தனம் இருக்கும்னா, விஷமம்னா டிஃபரன்சஸ், அது என்னால கிடையாது. மயி நைர்கிருண்யாதிகம் ந ஆபாதயந்தி, இது ஒரு சூத்திரம் போட்ட பிரம்ம சூத்திரக்காரர் வைஷம்ய கீழ பாருங்க, மூணாவதுல என்ன பாருங்க, வைஷம்ய நைர்கிருண்யே ந. இப்ப பகவான் தான் சிருஷ்டிய பண்ணான்னு சொன்னா சிருஷ்டி தானே உண்டாதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோ, பகவான் தோஷம் கிடையாது. அவன் சொல்றாரு பார்ப்பா யோக சூத்திரம் மாதிரி எப்படி உண்டாச்சு இதெல்லாம் கேட்காத, ஆனா அவன் ஹெல்ப் பண்றேன் என்கிட்ட வந்தீங்கன்னா யோக சூத்திரம் சொல்றது ஈஸ்வர பிரதிதானாத்வான்னு ஈஸ்வரனுக்கு பிரகிருதி மேல எந்த கண்ட்ரோலும் கிடையாது, எங்கிட்ட அதெல்லாம் கேட்காத, நீ வந்தா ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னா பிரச்சனை இல்ல. ஆனா பிரம்மசூத்திரம் என்ன சொல்றதுன்னா, சிருஷ்டியை பண்ணதே பகவான் தான் சொல்லுச்சு, அப்ப கண்டிப்பா சிருஷ்டியில இருக்கிற தோஷங்கள்லாம் பகவானத்துல போகுமே அப்படின்னு சொன்னா, நிர்கிருணா அப்படின்னா இரக்கமற்ற தன்மை, வைஷமியம்னா பார்ஷியாலிட்டி, சில பேர் நல்லதா படைக்கிறது சில பேரை கஷ்டப்பட வைக்கிறதுன்னு சொன்னா ரெண்டும் கிடையாதுன்னு சூத்திரக்காரன். வைஷமிய நேர்கிருணியே ஏ சாபேக்ஷத்வா, அபேட்ச அபேட்சனா எதிர்பார்ப்பு, என்ன அபேட்சனா கர்மா, கர்மான விஷயத்தை அனுசரிச்சு மிச்ச பேர் என்ன சொல்றான்னு கேட்டா வச்சுக்கோங்க, நெய்யாய்க்கணம் இருக்கான் அவன சொல்றான் சிருஷ்டி தானா ஏற்படும்ன்றான். எப்படி ஏற்படும்னா, இந்த ஜீவாத்மாக்களுக்கு அவுட் ஸ்டாண்டிங் கர்மா இருக்கா இல்லையா, இது வந்து ஒரு ஹைபோதெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், எல்லாவோட கர்மாவும் நில் வச்சுக்கோ அப்ப சிருஷ்டி ஆகாது, ஏன்னா சிருஷ்டி உண்டாடுறதுக்கே முக்கியமான காரணம் கர்மா தான். அப்ப இவருடைய அவுட் ஸ்டாண்டிங் கர்மா தான் சிருஷ்டி நடக்கிறது, ஆனா அதுவே பண்ணும் அப்படின்னு சில பேர் சொல்ற, ஆனா அப்படி கிடையாது. இந்த இடத்துல சிருஷ்டியை பண்ணக்கூடியது பகவான் தான், ஆனா ஏன் பண்ணு கேட்டா தன்னோட இஷ்டத்துக்கு அவன் பண்ணல, அதே காரணம் தான் ஜீவாத்மாக்களுடைய கர்ம வினைகள் இருக்கு, அதை அனுபவிக்கணும். அதுக்காக கரண கலைபரம் மித்திரசியும் தேசத்துல ஒரு ஸ்லோகத்துல வருது, கரண கலை அச்சித விசிஷ்டான் ஜந்தூன் அவலோக்கிய அவலோக்கிய ஜாத்த நிர்வேதான்னு ஸ்லோகம் பண்ணுறாரு சுவாமி. இப்படி இவைகள்லாம் கலந்து கட்டி இருக்கே, ஒரு சான்ஸ் தரவேணாமா, சான்ஸ் கொடுத்தா தானே அவன் தன திருப்பி இது பண்ணிக்க முடியும், ஃபெயில் ஆட்டா சரி அரியர்ஸ் வச்சாதான் திருப்பி படிச்சு எழுதுவான்ல, அதாவது என்ன பண்ற அச்சித விசிஷ்டான் ஜந்தூன் அவலோக்கிய பார்த்துட்டு ஜாத்த நிர்வேதா ஒரு கவலை ஏற்படுறதான். ஆனால் கரண கலைவர விதரசி பகவான சொல்லி சிருஷ்டியை பண்ணுங்கோன்னு சொல்லி பண்றான்னா அழகா இந்த ஐடியாவை தான் அதெல்லாம் பண்ணியிருக்கார். அப்ப இது ஒரு கேள்வி நிற்கும், சரி கர்மாதான காரணம், கர்மாதான காரணம் சிருஷ்டிக்கு, அப்ப முதல் கர்மான்னு இருக்கணுமா இல்லையா, அந்த முதல் கர்மாவுக்கு யார் காரணம், எல்லாருமே ராங் சைட்ல போயிருப்பா, பத்து பேர் ரைட் சைட்ல போயிருப்பா இல்லையான்னு கேள்வி வரும், இல்லைன்னா அந்த ராங் சைட்ல போனதுக்கு எது ஆக்சுவலா காரணம் கேட்டா, அப்ப சொல்ற ந கர்ம அபிபாகாத் சேத் ந அநாதித்வாத், அதை கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த முதல் மொமெண்ட்ன்றது நம்ம சித்தாந்தத்தில் கிடையாது, எப்பயோ உட்காந்துட்டு இருந்தா ஆப்பிள் கிடைச்சா அதனால எல்லாருக்கும் கஷ்டம்னு அதை சொல்லிட்டு காரணம் அதனால நம்ம இதில் கிடையாது. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு மொமெண்ட் ஆஃப் கிரியேஷன் இது எத்தனையோ யுகங்களும் நடந்துருக்கு. ஸோ எதர் இட் இஸ் பிகினிங்லெஸ், பிகினிங்லெஸ் என்ன அர்த்தம்னா அந்த முதல் மொமெண்டே கிடையாதுன்னு அர்த்தம், இல்லாட்டி அந்த முதல் மொமெண்ட்டை கண்டே பிடிக்க முடியாதுன்னு அர்த்தமா. அதனால என்னதுன்னு கேட்டா கர்மான்றது எப்பயும் ஜீவாத்மாக இருந்துட்டே தான் இருக்கு, அதுக்கு அனாதி ஆனா அந்தம் உண்டு, அது அனாதிய ஒழிய அதுக்கு அந்தம் உண்டு சொல்ல போற. மயி நைர்கண்யாதிகம் ந ஆபாதயந்தி எதக க்ஷேத்திரஜானம் பூர்வ கிருத்தியான ஏவ கர்மானி, இந்த க்ஷேத்திரஜானம் நம்ம தான், ஜீவாத்மாக்கெல்லாம் அவளை முன்னே பண்ண கர்மா இருக்கணும், அது தேவாதி விஷம பாவ ஹேத்தபா, அவன் முன்னாடி பண்ண கர்மான ஒருத்தன் தேவனா இருக்கான், ஒருத்தன் திரியக்கா இருக்கான், ஒருத்தன் அனிமலா இருக்கான், பூவா இருக்கான், பூஜியா இருக்கான்னு எப்படி சொல்றார். அகம் தூ தத்துற வைஷமியே அசக்தக, நான் அந்த டிஃபரன்ஸை கொண்டு வரல, அது அவன் வாங்கிட்டு இருந்த வரம் அவ்வளவுதான். தத்துற உதாசீனவது ஆசீனக, இன்டர்ஃபியர் பண்ண மாட்டார், எப்ப இன்டர்ஃபியர் பண்ணுவார்னா பக்தி இருந்தால் இன்டர்ஃபியர் பண்ணுவார், பக்தி வந்துருச்சுன்னா அப்ப கதையே வேற, பக்தி வந்துருச்சுன்னா அப்ப கதை வேற, எல்லாம் மாறும், தலையெழுத்தே மாறுறது அப்போ பெருமாளுடைய அனுகிரகம் வந்துருச்சுன்னா அப்ப தலையெழுத்து மாற ஆரம்பிக்கிறது அப்போ இவன் கண்ட்ரோல் இல்லாம, ஆனா அது இல்லன்னா அப்ப இன்னும் அனுகிரகம் வரலன்னு அர்த்தம். அமரி போயிட்டு எதா ஆக சூத்திரக்காரக வைஷமிய நெருகிணியன சாபேட்சத்வாத்து ந கர்மா விபகாதித்து சேத் ந அநாதித்வாத்துன்னு அவர் சொல்லிருக்கார். கர்மான்றது பிரிக்கப்படுறதுக்கு பிரிவு ஏற்கனவே இருக்குன்னு அர்த்தம், கர்மா ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டா அது அனாதியா இருந்துனால எப்பயுமே பிரிக்கப்பட்ட கர்மா வந்துருக்குன்னு சொல்றார். மயாத்தியக்ஷேன பிரகிருதி சூயத்தே சிதராச்சரம் ஹேத்துனான் என்ன கவுந்தேய ஜெகத் விபரிவர்த்ததே, இதுதான் நல்லா அவித்தந்தமா சொல்ற. மயா அத்தியக்ஷேன பிரகிருதி, நான் தான் இதுக்கு அத்தியக்ஷன், என்னுடைய கண்ட்ரோல்ல இருந்துட்டு இந்த பிரகிருத்தியானது சூயத்தே, சூயத்தேனா திறப்பிக்க செய்கிறது, சசராச்சரம் சராசரங்களை திறப்பிக்க செய்கிறது, ஹேத்துனா அனேன கவுந்தேய இந்த காரணம் இருக்கணும், இதனால ஜெகத்து விபரிவர்த்தது, இந்த ஜெகத்து ஜெகத்தா இருக்கிறது காரணம் வந்து அது எனக்கு என்னுடைய சங்கல்பத்துக்கு ஆட்பட்டிருக்கிறனாலும் சொன்னார். தஸ்மாது க்ஷேத்ரஜ்ஞ கர்மானுகுணம் மதியா பிரகிருதி, அதனால க்ஷேத்ரஜ்ஞனுடைய கர்மத்துக்கு அனுகுணமா என்னுடைய பிரகிருதி இருக்கு, சத்திய சங்கல்பேன மையா அத்தியக்ஷேன அத்தியக்ஷனா ஈக்ஷிதா, இது எல்லாத்துக்கும் பிரம்மசூத்திர பரியந்தம் விசாரம் இருக்கு. ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயம் ஸ்ருதி வாக்கியம் இருக்கு. அதனால ஐக்ஷதன்னு சொன்னா சங்கல்பம், அதான் ஈக்ஷதானா சசராதரம் ஜெகத் சூயத்தே, என்னுடைய சங்கல்பத்தினால இந்த சிருஷ்டியானது எங்கிறது. அனேன க்ஷேத்ரஜ்ஞ கர்மானுகுண மதிய கர்மானுகுண மதீக்ஷனேன கேத்துனா ஜெகத் இப்படி வர்த்தது. இதனாலேயே அந்த ஜெகத்து மாறுகிறது, முதல்ல பிறக்கிறது மாறுகிறது. இது மத் சுவாமியம் சத்தியசங்கல்பத்துவம் நேர்கிருண்யாதி தோஷ ரஹிதத்துவம், என்னுடைய சங்கல்பம் இருக்கே அது சத்தியசங்கல்பம், பிளஸ் அதுக்கு இந்த நேர்கிருணம் கருணையற்ற தன்மையெல்லாம் அது கிடையாது. மம மமனா வசுதேவ சூனோகோ ஐஸ்வரம் யோகம் பஷ்ய, இப்படிப்பட்ட என்னுடைய சிறந்த யோகத்தை பார். யதா ஸ்ருதிஹி அஸ்மான் மாயி சிஜதே விஸ்வமேதத் தஸ்மின்ஸ்டான்ய மாயையா தன்னிருத்த மாயாம் பிரகிருதி வித்யாத் மாயினம் து மகேஸ்வரம்னு ஸ்வேதாஸ்வத உபநிஷத்து சொல்றது. இப்படிப்பட்ட அந்த மாயையே பிரகிருதிக்கு ஈக்வேட் பண்றது. அந்த மாயி மாயினம் அப்படின்னா அந்த பிரகிருத்தியை உடையவன், அது பெருமாளுக்கே சேர்றது. அப்படி என்னை அறிந்து கொள்ள இந்த 10வது பதிவு இருக்கார். 11லேருந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இதுதான் அவனுடைய அந்த சிறப்பு மேன்மை, அது சொல்ல வந்தது அந்த அத்தியாயத்தினுடைய டியூட்டி. கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.